Anatomic Therapy Foundation presents Healer Bhaskar's Anatomic Therapy, The Art of Self-Treatment. Contact phone number +91 9994221007 and 9842452508. Email anatomictherapytreatment@gmail.com. Website www.anatomictherapy.org. உணவை எப்படி ஒழுங்காக ஜீர்ணம் பண்றது? ஃபுட் ஏற்கனவே பார்த்தோம். சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனது, ஆறு விஷயத்தை ஒழுங்கு பண்ணா நமது ரத்தம் சுத்தமாகும்னு பார்த்தோம். இப்போ அதுல முதல் ஸ்டெப், உணவை எப்படி சாப்பிட்டா அதை நல்லபடியா ஜீர்ணம் பண்றதுன்னு இப்ப நாம கத்துக்க போறோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் பாயிண்ட், 3 மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா பேதிக் சாப்பிடணும். என்னதான் ஒழுங்கா சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ள பித்தம் குப்பையெல்லாம் தேங்கிரும், குடல்ல நிறைய புழு பூச்சியெல்லாம் தங்கிரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னதான் ஒழுங்கா சாப்பிட்டாலும் 3 மாசத்துக்கு ஒருக்கா பேதிக் சாப்பிட்டாதான் சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல ஒட்டும். பல பேர் பாத்தீங்கன்னா, நான் நல்லா தாங்க சாப்பிடுறேன், எல்லாமே கரெக்டுங்க, ஆனா உடம்புல தெம்பே இருக்காது. ஏன்னு கேட்டா குடல்ல புழு பூச்சி நிறைய இருக்கும், சாப்பிட்டே இருப்பாங்க. இந்த புழு பூச்சி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு கேட்டிருக்கோம். சில பேர் பாருங்க, நிறைய சாப்பிடுவாங்க, உடம்புல தெம்பு இருக்காது. காரணம் இதுதான், பித்தம் ஓவர் ஆனாலும் புழு பூச்சி அதிகமானாலும் ஜீரணம் ஆகாது. அதனால முதல் பாயிண்ட், 3 மாசக்கொருக்கா பேதிக் சாப்பிடணும். பேதிக் எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம ஏற்கனவே நல்லா விளக்கமா பார்த்துட்டோம். அது பிரகாரம் சாப்பிடணும். சில பேர் நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த மலம் போற இடத்துல ஏதோ புழு பூச்சி நெளிற மாதிரி சில நேரத்தில் சில பேர்த்துக்கு ஒரு தோணும் இல்லைங்களா? அது தோணும், உள்ள இருந்து நம்ம அதை பெருசா கண்டுக்க மாட்டோம். அதுதாங்க எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 3 மாசத்துக்கொருக்கா கண்டிப்பாக பேதிக் சாப்பிடணும். இரண்டாவது பாயிண்ட், பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் உணவை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பேன்னு சொன்ன உடனே இவர் வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவார்னு. இல்ல, என்ன வேணாலும் சாப்பிடலாம். பல பேருக்கு சந்தோஷம், ஆஹா இந்த மாதிரி வைத்தியத்துக்கு நாங்க போகவே இல்லை, சூப்பர் வைத்தியங்க, கேக்குறக்கே குழுகுலுன்னு இருக்கு. ஒருவேளை கொஞ்சமா சாப்பிடணும்னு சொல்லுவீங்களா? இல்ல, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். ஓ, அது வேறையா? ஆமாங்க, என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம், ஆசதியில சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, இந்த மாதிரி ஒரு தெரப்பிக்கு நாங்க போனதே இல்லையே, வர்றேன், கடைசியா வர்றேன். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? பசி எடுத்தாதான் சாப்பிடணும். நான் ஒண்ணுமே கேட்கல, என்ன வேணா சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, ஆசிர சாப்பிடுங்க, ஒரே கண்டிஷன், பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். பசின்னா என்ன? பசின்னா என்னன்னா, வாயு வயிறு குடல்ல ஜீர்ண சுரப்பி எல்லாம் சுரந்துட்டு எல்லாம் ரெடி ஆகி, ஹலோ இப்ப சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல நல்ல சர்க்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல புரோட்டீனை நான் தயார் பண்ணி ரத்தத்தில் கலக்கிறேன் அப்படின்னு வயிறு உடம்பு நம்ம கிட்ட சொல்ற பாஷைக்கு பேர் தான் பசி. புரிஞ்சுக்குங்க, பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி இல்லாம சாப்பிட்டா அது ஒரு சாதாரண உணவு, அவ்வளவுதான். புரிஞ்சுக்குங்க, பசி எடுத்து சாப்பிட்டா நல்லது, பசி எடுக்காம சாப்பிட்டா நல்லது இல்லை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் இதுக்கு முன்னால நிறைய பேசின வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதுல பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி இல்லாம சாப்பிட்டா குப்பை, விஷம், நோயின்னு பேசியிருப்பேன். இப்ப நான் கொஞ்சம் மாத்தி இருக்கிறேன், இனிமேல் நான் பாருங்க நல்லது இல்லைன்னு சொல்லுவேன், அப்ப நீங்களே புரிஞ்சுக்குங்க, ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் வச்சுக்கங்க. ஏன்னா எனக்கு சொல்றக்கே பிடிக்கல அந்த வார்த்தைகள் இனிமேல். ஏன்னா எதை பத்தி பேசுறோமோ அதுவா மாறிடுவோம் சொன்னா நானே நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்கிறேன், நிறுத்திட்டேன். புரிஞ்சுக்குங்க, இனிமேல் நான் பேசுற வார்த்தைகள்ல நல்லது இல்லைன்னு சொன்னாவே அது ரொம்ப மோசமானதுன்னு புரிஞ்சுக்கங்க. தனியா சொல்லிட்டு இருக்க மாட்டேன், அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி இல்லாம சாப்பிட்டா நல்லது கிடையாது. அதனால இனிமேல் யாரா இருந்தாலும் பசி எடுத்து சாப்பிடுங்கள். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். அவர் என்ன சொல்றாரு, மருந்து பாருங்க யாக்கைன்னா உடம்பு. திருவள்ளுவர் சொல்றாரு உடம்புக்கு மருந்து மாத்திரை வேண்டாங்க. எப்போ பசி எடுத்து சாப்பிட்டா போதும், சாப்பிட்டு ஜீர்ணமாயி மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரையே வேண்டான்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. செகண்ட் பாயிண்ட், பசி எடுத்தாதான் சாப்பிடணும். டிவி பேப்பர் இன்டர்நெட்ல எல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு கத்துறாங்கல்ல, இந்த கூட்டத்துல எத்தனை பேருங்க நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்க? யாரெல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். இது பாருங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறதுங்கிறது வேற, பசி எடுத்து சாப்பிடுறதுங்கிறது வேற, ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை புரிய வைக்கிட்டா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்றாங்க, காலையில 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிடுறாங்க, எந்த வேலை வெட்டிக்கும் போறதில்ல, பெரிய பணக்கார வீட்டம்மா, எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க, மெய்டு வேலைக்கு ஆளு, உட்கார்ந்துட்டு டிவி பாக்குறாங்க. ஒரு 11 மணிக்கு சொந்த பந்தங்கள் உட்காந்துட்டு சக்திக்கு ரேசிங்கு சண்டை உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் பொம்மலாட்டம், வெள்ள தாமரை, பொண்ணு உஞ்சல், அதுல சுரேஷ் போய் கொடுமைப்படுத்துறான் அந்த நந்தினிய உட்காந்து அழுதுட்டு. அதுக்கப்புறம் வள்ளி வேற வந்துருச்சு, 2.5 மணி ஆகி போச்சு, டைம் பாக்குறாங்க, ஐயோ 2.5 மணி ஆகி போச்சா, மதிய சாப்பாட்டை மறந்தே போயிட்டு ஓடி போய் எடுத்து அள்ளி அள்ளி கொட்டிக்கிறீங்களே, அதான் மறந்து போச்சல், அப்புறம் சோத்து பார்க்க போறீங்க. புரிஞ்சுக்கங்க, 2.5 மணி டைம் ஆச்சு பட் பசிச்சுதா இல்ல இல்ல. அப்ப பசி எடுக்கல என்ன அர்த்தம், காலைல சாப்பிட்டு இட்லி இன்னும் ஜீர்ணமாகலேன்னு அர்த்தம், நல்ல சக்கரை நல்ல கொழுப்பா இன்னும் மாறலன்னு அர்த்தம், புதுசா ஜீர்ணத்துக்கு சுரப்பிகள் சுரக்கலே அர்த்தம். இப்போ டைமை மட்டும் பார்த்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டா இந்த சாப்பாடு ஜீர்ண சுரப்பிகளே இல்லையா, அப்ப ஒழுங்கா ஜீர்ணமாகாம கெட்ட சக்கரை கெட்ட கொழுப்பா போய் எல்லா வியாதியும் உண்டு பண்ணுமா, ஏற்கனவே சாப்பிட்ட இட்லியும் கெடுத்துருமா? புரிஞ்சுக்கங்க, நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா பசி இல்லாம சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும். அதனால டைம் பார்த்து சாப்பிடாதீங்க, பசி எடுத்தா சாப்பிட்டா போதும். இன்னொரு வீட்டில் இன்னொரு அம்மா என்ன பண்றாங்க, காலைல 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிடுறாங்க, மாடு மாறி மாங்கு மாங்குன்னு எல்லா வேலையும் செய்யறாங்க, ஒரு 11 மணிக்கு கபகபான்னு பசிக்குது, உடம்பு கேக்குது, இவங்க என்ன பண்றாங்க, டைமை பார்த்துட்டு 11 மணி தான் ஆச்சா, நான் 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன், ஏன் லஞ்ச் டைம் 2 மணின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதுவும் நல்லது கிடையாது. ஏன், 11 மணிக்கு பசிக்குது, வயிறு கேக்குதா இல்லையா சாப்பிடுன்னு சொல்லி, சாப்பிட்டு போக வேண்டியதானே. இப்ப 11 மணிக்கு பசி எடுத்து 2 மணிக்கு சாப்பிட்டா 12, 1, 2, 3 மணி நேரம் டிலேவா லேட்டா, அப்ப 3 மணி நேரத்துல அந்த ஜீர்ண சுரப்பிகள் நீர்த்து போயிருக்குமா, யோசிச்சு பாருங்க, இதுவும் தப்பு தானே. என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்குங்க, பசி எடுத்தா சாப்பிடணுங்கிறதா உண்மையே தவிர இனிமேல் நேரமே பார்க்காதீங்க. பசி எடுத்து சாப்பிடாம இருந்தாலும் நல்லதில்ல, பசி எடுக்காம சாப்பிட்டாலும் நல்லது கிடையாது. அதனால இனிமேல் இங்க பாருங்க, வாட்சுக்கும் டைமுக்கும் சாப்பாட்டு டைமுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. எப்ப பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும், ஒரு முறை சாப்பிட்டா மறுபடியும் அடுத்த பசி வரைக்கும் காத்திருக்கணும், இதுதான் சாப்பாட்டு சாப்பிடுற முறை. அதனால எல்லாரும் நல்லா கவனிங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், இனிமேல் பசி எடுத்தால்தான் சாப்பிடணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி மேடையில் உட்காந்து மைக்கு பிடிச்சி பேசுறது ரொம்ப ரொம்ப சுலபம், செய்யறது கஷ்டம் தெரியும். ஒரு கம்பெனியில் வேலை செய்யறீங்க, 1 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வான்னு சொல்ல போறாங்க லஞ்ச் டைம், அப்ப போய் எனக்கு பசி இல்லை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா வேலை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஒரு காலேஜ் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் இருக்கு, 12 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு வான்னு சொல்றாங்களா, லஞ்ச் டைம் சாப்பிட்டு தான் ஆகணும. அதை விடுங்க, பசி எடுத்தாதான் சாப்பிடணும்னு சொல்ற நம்ம கிளாஸ்லயே இன்னைக்கு 1.5 மணிக்கு போயிட்டு 2.5 மணிக்கு வாங்கன்னு சொல்ல போறேன். உங்களுக்கு பசி இருக்கோ இல்லையோ, சாப்பிட்டு வந்துதான் ஆகணும், நானும் சாப்பிட்டு வந்துதான் ஆகணும். புரிஞ்சுக்கங்க, பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு, நடைமுறையில சில சிக்கல் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்கு உடம்பெல்லாம் ஒத்து வராது, உடம்புக்கு தெரியாது, அது ரூல்ஸ் தான். புரிஞ்சுக்கங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றமா, மாசம் 90 முறை சாப்பிட்றமா, 90 முறையும் பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, அது ரொம்ப கஷ்டம், முடியாது, எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், மாதத்தில் 10 முறை பசி எடுத்து சாப்பிட்டாவே ஆரோக்கியம் கிடைக்கும். இனிமேல் என்ன பண்ணுங்க, எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பசி எடுத்து சாப்பிடுங்க. உதாரணமா, நீங்க ஒரு கம்பெனி முதலாளி, சரிங்களா, நீங்க டைம் பார்த்து சாப்பிடணும், நினைச்சா சாப்பிடலாமா இல்லையா? ஒரு கடை வச்சிருக்கீங்க, பின்னால வீடு இருக்கு, நினைச்சா சாப்பிடலாமா இல்லையா? நீங்க டைம் பார்த்து சாப்பிடணும். அதை விடுங்க, நிறைய லேடிஸ் இருக்கீங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஹோம் பேக்கர், சரிங்களா, ஹவுஸ் ஒய்ஃப், நீங்க எங்க டைம் பார்த்து சாப்பிடணும், உங்க டைம் உங்க கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? உண்மையிலேங்க, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் நம்ம டெக்னிக்கை அற்புதமா ஃபாலோ பண்ணி சௌக்கியமா இருக்கலாங்க. இங்க பாருங்க, ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உலகத்துல கிடையவே கிடையாதுங்க. யாரோ சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது என்ன உங்களுக்கு? இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைச்சா வீட்டோட மாப்பிள்ளை போய் செட்டில் ஆயிருவேன் போயிட்டு. புரிஞ்சுக்குங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் ஃபாலோ பண்ண முடியுங்க, சில பேர் முடியாது, ஒத்துக்கிறேன். பட் அவங்க நைட்டு வீட்டுக்கு வரீங்க, கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, ஓகே, நைட்டு வீட்டுக்கு வரீங்க, ஒரு 8 மணிக்கு சப்பாத்தி ரெடின்னு கூப்பிடுறாங்க, என்ன சொல்லலாம்? இங்க பாருமா, எனக்கு பசி இல்ல, நீ சாப்பிடு, எனக்கு பசி எடுக்கும் போது சாப்பிடுறேன்னு சொல்லலாமா? எப்படி நைட்டு 1 மணிக்கு தான் தூங்க போறீங்க? புரிஞ்சுக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு, சாப்பாடு ரெடின்னு கூப்பிடுறாங்க, ஏன் போய் சாப்பிடுறீங்க? நான் சொல்றது புரிஞ்சுங்களா? எல்லா நேரத்திலையும் பசி எடுத்து சாப்பிட முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பசி எடுத்து சாப்பிடலாமா இல்லையா? இனிமேல் பசி எடுத்து சாப்பிடுறதுக்காக காத்திருங்கள், எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பாவது சாப்பிடுங்க. இங்க பாருங்க, இனிமேல் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால கண்ணை மூடி 1 நிமிஷம் யோசிங்க, இன்னைக்கு 1 நேரமாவது பசி எடுத்து சாப்பிட்டீங்களான்னு யோசிங்க, சரியா? ஒரு டைரி வச்சுக்கோங்க, இன்னைக்கு 1 நேரம் பசி எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த டைரி ஒரு கோடு போடுவீங்க, சரிங்களா? இங்க பாருங்க, இது ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். நான் திடீர்னு உங்க வீட்டுக்கு என்னைக்காவது வருவேன், டைரி கேட்பேன், எடுத்து கொடுக்கணும், செக் பண்ணி பாப்பா, கணக்கு போட்டு மாசத்துல குறைஞ்சது 10 கோடி இருக்கணும். அதுக்காக 10 கோடி போட்டு முடிச்ச உடனே இந்த மாசம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பு தப்பா சாப்பிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் 10, அதிகபட்சம் 90 முயற்சி பண்ணுங்க. அதனால 2வது பாயிண்ட், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, இந்த 5 நாள்ல இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான வெயிட்டேஜான பாயிண்ட். பசி எடுத்தால்தான் சாப்பிடணும். பசித்து புசின்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால இனிமேல் பசி எடுத்தா சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுல ஒரு காமெடி என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லயும் போய் பசி எடுத்தா சாப்பிடுங்க, பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு பிரச்சாரம் பண்றேன். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே என்னுடைய மெயில் ஐடிக்கு நிறைய மெயில் வருது. எப்படி தெரியுமா வருது? சார், பசி எடுத்து சாப்பிடுங்க, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்க கத்துறீங்களே, கேன் யூ பிளீஸ் டிஃபைன் வாட் இஸ் மீன் பை பசி? சில பேர் அனுப்புறாங்க, சில பேருக்கு பசி தெரியலையாமா, உள்ள விட்டுக்கிட்டே இருந்தா எப்படி தெரியும்? ஸ்டாப் த நான்சென்ஸ், உள்ள விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்புறம் எப்படி பசி தெரியும்? வெக்கம் இல்லாம போன் பண்ணி, சார் அந்த பசின்னா எப்படி இருக்கும், யாருக்காவது தெரியலையா? எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருவேன், 7 நாளைக்கு தண்ணி மட்டும் தான் கொடுப்பேன், சோறே கொடுக்க மாட்டேன். ஐயோ அம்மா பசிக்குதுன்னு கத்துவீங்க, இப்ப தெரிஞ்சு போச்சா போன் துரத்தி விட்டுருவேன். உண்மையிலங்க, இப்பெல்லாம் யாருக்குமே பசியே தெரியல, அது என்னன்னு கேக்குறாங்க, அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, பசி எடுத்தால் சாப்பிடணும், இது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இங்க பாருங்க, இத கோட்டை விட்டுட்டு இதுக்கப்புறம் நிறைய பாயிண்ட் சொல்லுவேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுதான் வெயிட்டேஜ் அதிகம். 3வது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது எச்சில் கலந்து சாப்பிடணும். எச்சில் கலந்த சாப்பாடு மருந்து, எச்சில் கலக்காத சாப்பாடு உடம்புக்கு நல்லது கிடையாது. எச்சில் இருக்கு இல்லையா, அதுல ஏகப்பட்ட என்சைம் இருக்கு, இது என்ன பண்ணுது, சாப்பாட்டில் உள்ள மூலக்கூறுகளை, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் இருக்கு இல்லையா, அந்த மூலக்கூறுகளை பிரிப்பது எச்சில் தாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா எச்சில் தான் ஜீர்ண உறுப்புங்க, வாய் தான் ஜீர்ண உறுப்புங்க. நான் கேக்குறேன், வாய் மட்டும் நம்ம கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, வயிறு நம்ம கண்ட்ரோல் இருக்கா, குடல் கண்ட்ரோல் இருக்கா? அப்போ இங்க ஒழுங்கா ஜீர்ணமானா தானே அங்க ஒழுங்கா ஜீர்ணமாகும். வயிற்றுல யாராவது ஜீர்ணம் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறமா, அது ஆட்டோமேட்டிக் நடக்குதா? ஆனா வாய் நம்ம கண்ட்ரோல் இருக்கா? நல்லா கேட்டுக்குங்க. உணவும் எச்சிலும் கலந்தா எச்சில்ல டைலின் அமிலேஸ் ஒரு என்சைம் இருக்கு, அதுதான் சர்க்கரையை நல்ல சர்க்கரையா மாத்திர என்சைம். யாரெல்லாம் எச்சில் கலந்து சாப்பிடுறீங்களோ நல்ல சர்க்கரை, சர்க்கரை நோய் குணமாயிரும். யாரெல்லாம் எச்சில் கலக்காம சாப்பிடுறீங்களோ கெட்ட சர்க்கரை, சர்க்கரை நோய் வரும், சர்க்கரை நோய் குணமாகாது. புரிஞ்சுக்குங்க. இதுவரைக்கும் எப்படி சாப்பிட்டு இருப்போம், எல்லாரும் வாயை பாருங்க, எப்படி சாப்பிடுவோம்? இப்படி சாப்பிட்டா எல்லா வியாதி வரும். எப்படி சாப்பிடணும், இப்ப வாய் பாருங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், முதல்ல சாப்பிடும் பொழுது உதட்டை பிரிச்சு மென்ன, இப்போ உதட்டை மூடி மெல்றனா? நல்லா கேட்டுக்குங்க, உதட்டை பிரிச்சு மெல்றக்கு உதட்டை மூடி மெல்றக்கு என்ன வித்தியாசம்னா, உதட்டை மூடி மெல்லும் பொழுது சாப்பாடு எச்சிலும் சேர்ந்து ஜீர்ண வேலையை 100% கரெக்டா பண்ணுதுங்க. உதட்டை பிரிக்கும் பொழுது காத்து உள்ள போயிருதா? சாப்பாடும் எச்சிலும் சேர்ந்து ஜீர்ண வேலையை பண்ணும் பொழுது காத்து உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, எச்சில்னால சாப்பாட்டை ஜீர்ணம் பண்ண முடியலை, எச்சில் நீர்த்து போகுது, டைலூட் ஆகுது. புரிஞ்சுக்குங்க, வாயில் நடக்கும் ஜீர்ணத்துக்கு காற்று எதிரி. அதனால இனிமேல் எப்ப யாரு சாப்பிடுறதா இருந்தாலும் நல்லா பாத்துக்கங்க, உள்ள போடும் போது மட்டும்தான் உதறி பிரிக்கணும். பாருங்க, உள்ள போட்டு பாருங்க, முழுங்குற வரைக்கும் உதறி பிரியவே கூடாது. இப்படி சாப்பிட்டா மருந்து. அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகள்ல சுகர் பிபி ரொம்ப ரொம்ப கம்மிங்களாமா? ஏன்னு தெரியுமா? இந்த நாடுகள்ல எல்லாம் எல்லாரும் சாப்பிடும் பொழுது உதட்டம் மூடிதான் மென்று சாப்பிடுறாங்க. ஆனா இந்தியா, இலங்கை, பர்மா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல எல்லா வியாதி இருக்கு. எந்தெந்த நாட்டில் உதட்டை பிரிச்சு சாப்பிடுறாங்களோ எல்லா வியாதி இருக்கு, எந்தெந்த நாட்டில் உதட்டை மூடி சாப்பிடுறாங்களோ சில வியாதி கம்மியா இருக்குது. உடனே நினைச்சுக்காதீங்க, அப்ப அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியெல்லாம் ரொம்ப புத்திசாலி நாடுகளாம், நாமெல்லாம் முட்டால் நினைச்சுக்காதீங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியில நம்ம நம்ம ஊர்ல என்ன பேசிக்கோ, ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டா அப்புறம் உனக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கான்னு பேசிக்குமா? ஆனா அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியில ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டா சுகர் பிபி பத்தி பேச மாட்டாங்க. எல்லாமே லூசு பசங்க, மென்டலுங்க, எல்லாம் சைக்காட்டிக் நோய். ரெண்டு பேரும் மீட் பண்ணா, நீ என்ன மென்டல், ஓ நீ அந்த மென்டலா, நான் இந்த மென்டல், அங்கெல்லாம் மென்டல் சொல்றது பெருமை. நமக்கு சுகர் பிபி சொல்ற மாதிரி அங்க போய் பாருங்க, எல்லாமே சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. அங்க உதட்டை மூடி சாப்பிடறதுனால உடம்பு ஸ்ட்ராங், மனசு வீக்கு. நமக்கெல்லாம் உடம்பு வீக்கு, மனசு ஸ்ட்ராங். இப்படி மற்ற நாடுகளில் சுகர் பிபிக்கு எவ்வளவு மருந்து மாத்திரை செலவாகுதோ அதை விட பல மடங்கு சைக்காட்டிக் மாத்திரைகள் மேற்கத்திய நாடுகளில் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவங்களும் நம்மளும் பெரிய புத்திசாலி முட்டாள் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாரும் முட்டாள் தான். மருந்து மாத்திரை கம்பெனி அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலின்னு பிரிக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லா நாட்டிலையும் வியாபாரம் பண்ணது. உனக்கு எது வீக்கு அதுக்கு சப்ளை பண்ணுது. இப்படி அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்காட்லாந்து போன்ற நாடுகள்ல எல்லாருமே சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்களா? அதே மாதிரி இந்தியா, சிங்கப்பூர், மலேசியாலையும் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறாங்க. அவங்க மனசையும் கெடுக்கிறக்காக என்ன தெரியாம பண்றாங்க, சினிமாக்கள் மூலியமாக, டிவி, பேப்பர், இன்டர்நெட் மூலியமாக நமது மனதையும் கெடுத்து சைக்காட்டிக் நோய்களை உருவாக்கிட்டு வராங்க. அத பத்தி சொல்லுட்டா, மூணு படம் வந்துச்சு இல்லையா, தனுஷ் நடிச்ச படம், யோசிச்சு பாருங்க. அந்த படம் எல்லாம் ஒரு படம், அந்த படத்துல அதை கதை இருக்கா இல்ல பாத்தீங்களா இல்லையா, அது அவ்வளவு நல்ல படமா? ஆனா எவ்வளவு விளம்பரம் பண்ணாங்க, டிவி, பேப்பர், இன்டர்நெட்ல மூணு படத்தை பத்தி விளம்பரம் பண்ணாங்களா இல்லையா? புரியல, பைபோலர் டிஸ்ஆர்டர் அப்படிங்கிற ஒரு சைக்காட்டிக் நோய்க்கு மருந்து தயாரிக்கிற கம்பெனி அந்த நோயை பத்தி பிரச்சாரம் பண்றதுக்காக கோடிக்கணக்கா பணம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம். அந்த படம் பார்க்கும்போது தெரியும். இப்ப எல்லாம் பாருங்க, எல்லாம் லூசு படமாவே வந்துட்டு இருக்கும். பாத்தீங்களா, முற்பொழுதும் உன் கற்பனைகள், ஆறாகலம், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், நான் சிவப்பு மனிதன், எல்லா படத்திலையும் பாருங்க ஒரு நோயை பத்தி பிரச்சாரம் பண்றாங்கன்னு. புரியல, ஏங்க நான் 8 வருஷமா உட்காந்து யோசிச்சு பாருங்க, சின்ன பையன் 8 வருஷமா உட்காந்து எத்தனை நாட்டுக்கு போய் மாங்கு மாங்கு மாங்கு மாங்குன்னு டெய்லி 8 மணி நேரம் கத்திட்டு இருப்பனாமா, இவங்க யாருக்குமே தெரியாதாமா? புரிஞ்சுதா? இதே ஒரு படத்துல இந்த விஷயத்த சிம்பிளா சொல்லியிருந்தா இந்நேரம் உலகமெல்லாம் ரீச் ஆயிருக்குமா இல்லையா? சொல்ற கேளுங்க, எல்லா மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்றாங்கன்னா டிவி பேப்பர் இன்டர்நெட்ட கையில வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் இந்த அரசியல்வாதிகள் டைரக்டர்கள் என்ன பண்றாங்க, அதுங்கிட்ட காசு வாங்கிட்டு நோய்களை பிரச்சாரம் பண்றதுக்காக ஊடகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் நல்ல விஷயம் எதுவுமே வரமாட்டேங்குது. புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இப்ப இருந்து ஒழுங்கா மனசு வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு சைக்காட்டிக் நோய் சொல்லி மாத்திரை கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் போங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போய் ஒரு நோய் வந்து எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து ஒண்ணுமே சரியில்லை எல்லாமே ஒழுங்கா இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கடைசியா டாக்டர் சொல்லுவாரு எல்லாமே ஒழுங்கா இருக்குது, ஐ திங்க் உங்களுக்கு மனசுலதான் ப்ராப்ளம் போல் இருக்கு, அங்க போங்கன்றாங்க. எல்லாமே ஒழுங்கா இருந்தா மென்டல்ன்றாங்க. உண்மையில இங்க பல பேர் மாத்திரை சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தங்க எல்லாமே கரெக்டா இருக்குது, அப்புறம் உங்களுக்கே தலைவலி வருது, ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு, என்னமோ சோமியா மீமியா சேமியான்னு ஒரு பேர் வச்சு ஏதோ ஒரு பேர் வச்சிருவாங்க ஒரு நோய், சைக்காட்டிக் நோய். சோ புரிஞ்சுக்குங்க, உதட்ட மூடி சாப்பிட்டா மருந்து, உதட்ட பிரிச்சு சாப்பிட்டா நல்லதில்லை. அதனால இனிமேல் எல்லாரும் எப்ப சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் உதட்ட மூடி மெல்லுங்க. பல பேர் யோசிக்கிறீங்க உதட்ட மூடி சாப்பிட்டா லேட்டாகும் போல் இருக்கு நினைக்கிறீங்களா? கிடையாது, சீக்கிரம் சாப்பிட்டுலாம், டைம் கம்மி தான் ஆகும். ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டு போய் ஒரு சப்பாத்தி எடுத்து வாயில போடுங்க, உதட்ட பிரிச்சு மெல்லுங்க, 40 முறை மெல்லுங்க, 40 முறை மென்னதுக்கு அப்புறம் வாய்க்குள்ள பாருங்க, சப்பாத்தி சப்பாத்தி மாதிரியே இருக்கும், ஒண்ணுமே ஆயிருக்காது. இதே சப்பாத்தி வாயில போட்டு உதட்ட மூடி 4 முறை மெல்லுங்க, சப்பாத்தி கூழ் மாதிரி ஆயிரும். இப்ப சொல்லுங்க, 4 முறை மென்னு சப்பாத்தியா இருக்கிறதா, 40 முறை மென்னு சப்பாத்தியா இருக்கிறது நல்லதா, 4 முறை மென்னு கூழா மாத்திரம் நல்லதா? உதட்டம் மூடி மெல்லுங்க, கொஞ்சமா மென்னனா போதும். உதட்ட பிரிச்சு 40 முறை மெல்றதை விட உதட்டம் மூடி 4 முறை மென்றது சிறப்பு. அப்ப டைம் கம்மியாகுமா அதிகமாகுமா? கம்மியாகும். என்ன முதல் முதல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்கு போய் யாராவது முதல் முதல்ல உதட்டம் மூடி மென்று சாப்பிட்டீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் வரும், தாடை நல்லா வலிக்கும் ஒரு 4 நாளைக்கு. ஏன், 45 வருஷமா இல்லாத புது பழக்கம், சில பேருக்கு 60 வருஷமா இல்லாத புது பழக்கம், அப்ப வலிக்குமா இல்லையா? அதுக்கு பயந்து விட்டுறாதீங்க. என்ன இது, நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில முன்ன பின்ன உதட்டம் மூடி சாப்பிட்டதே கிடையாது. இப்ப பாருங்க, இந்த சைக்காட்டிக் நோயை பத்தி சொன்னீங்களா, அமெரிக்கால இப்ப இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கேட்கறாங்களாமா, ஒரு க்வெஸ்சன் பேப்பருக்கு குழந்தைகிட்ட ஆன்சர் கேட்கறாங்களாமா, பாருங்க எவ்வளவு கொடுமைன்னு. எல்லா ஸ்கூல்லையும் போய் இருக்கிற குழந்தையெல்லாம் உட்கார வச்சு ஒரு பேப்பர் கொடுக்கறாங்களாமா, 21 கேள்வி, அந்த குழந்தை ஏபிசின்னு பதில் இருக்குமாமா, அதை டிக் பண்ணுமாமா, குழந்தைங்க ஸ்கூல்ல டிக் பண்ணி முடிச்சோடனே அதை எடுத்துட்டு வந்து அதுக்கு மார்க் போட்டு அதுல யாரு கம்மியா மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மன ரீதியா பாதிச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தங்க, மிரண்டு போயிட்டுங்க. கேவலமா இருக்கு எல்லா கேள்வியும், அம்மா அடிச்சா அழுவியா, இது ஒரு கேள்வி, அதுக்கு ஏபிசி சிரிப்பேன் அழுவேன் கத்துவேன், இப்படி ஏதாவது கேள்விங்க கேவலமா. அந்த கேள்விக்கு பதிலாமா, அந்த ரிசல்ட் பேப்பர் பார்த்தேன் எப்படி தெரியுமா இருந்துச்சு, கேள்விக்கு பதில் எடுத்து அந்த மார்க் போடுற இடத்துல எவ்வளவு மார்க் எடுத்தா எந்த சைக்காட்டிக் நோய் எந்த மாத்திரை சாப்பிடணும், இதான் அந்த கேள்வி அந்த ஆன்சர் பேப்பர்ல இருக்கு. இதை டிக் பண்ணி கையில் கொடுத்து என்ன பண்றாங்களாமா, ஸ்கூல்ல எல்லாத்துக்கு முன்னாலையும் 100 பேர்த்த டெஸ்ட் பண்ணி 10 பேர்த்த கூட்டிட்டு வந்து இந்த 10 பேருக்கு இந்த மாதிரி சைக்காட்டிக் நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தா, யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கிற குழந்தை இதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்சிருமா, எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களா, இந்த 10 பேர்த்துக்கு பைத்தியம் சொல்லுவாங்களா இல்லையா, அப்புறம் உண்மையா பைத்தியமா மாறிடுவானா இல்லையா? நான் ஏன் தெரியுமா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரும் தான் ஒரு நாளைக்கு மினிஸ்டரா போறீங்க, எம்எல்ஏ போறீங்க, எஜுகேஷன் ஒர்க்ல இருப்பீங்க, எனக்கு தெரியாது, இந்த வீடியோ யாரோ பார்த்துட்டு இருக்கலாம், யாரு பாக்குறாங்களோ எல்லாம் மாத்தணும், நான் மட்டும் கத்திட்டு இருந்தா பத்தாது, நான் சொல்லுவேன், அவங்க செய்யறதுக்கு எனக்கு ஆள் வேணும், அவங்கவங்க கேளுங்க, என்னெல்லாம் பார்க்கலாம் வேண்டாம், வேலை எடுத்து செய்யுங்க, நம்ம தாங்க மாத்தணும். எத்தனை நாளைக்கு உட்காந்துக்கிட்டு பேசிட்டே இருக்கிறது, எனக்கு பேசினால பிடிக்காதுங்க, எல்லாரும் எப்ப பார்த்தாலும் உட்காந்து டீ கடையில் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு 2 டீயை வாங்கி குடிச்சிட்டு வவாமா அப்படி இவரு இப்படி நீ எப்படி டீ சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற, என்ன காரியம் பண்ணிருக்கேன், இன்னைக்கு ஒரு ஆக்சன் எடுத்திருக்கீங்களா? இங்க பாருங்க, செயல் வீரர்கள் தான் வேணும், வாய்ப்பேச்சு ஆளுக தேவையே இல்லை. எப்ப பார்த்தாலும் உட்காந்து பேசிட்டே இருக்கிறது வேலையை செய்யறது இல்ல. எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுங்க, செய்யுங்க, வாயில பேச ஒத்துக்க மாட்டேன். பல பேர் வந்து நான் கேக்குறாங்க, சார் நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க, நான் ஒரே கேள்வி கேட்பேன், ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்க, எனக்கு மட்டும் வேலை இல்லையா? நீங்க மட்டும் போவீங்களாமா, காலையில் சாதி சம்பாதிப்பீங்களாமா, உங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துவீங்களாமா, எல்லாம் பண்ணுவீங்களாமா, எனக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவீங்களா, நீங்க வேலை செய்ய மாட்டீங்களா? புரிஞ்சுக்குங்க, எஜுகேஷனை மாத்தணும். எதுக்கு சொல்ல தெரியுமா, புதுசா இந்தியாவில் பர்மிஷன் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் போய் சுகர் டெஸ்ட் பண்ண போறாங்களாமா? யோசிச்சு பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கும். எல்லா குழந்தைக்கும் சுகர் டெஸ்ட் பண்ணி அவர் 10 குழந்தைக்கு இன்சுலின் கொடுத்துட்டாங்கன்னா இனிமேல் ஜாமெட்ரி பாக்ஸ் இன்சுலின் எடுத்துட்டு போறதா? இப்ப இருந்தே நாம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரி நடக்கும்பொழுது அதை எதிர்த்து நின்று அதுல இருந்து வெளியே வர முடியும் நம்மளால. அதனால எல்லாத்துக்கும் சொல்ற கேளுங்க, முதல் பாயிண்ட் வேதிக்கு சாப்பிடணும், ரெண்டாவது பாயிண்ட் பசி எடுத்தா சாப்பிடணும், மூணாவது பாயிண்ட் உதட்டை மூடி மெல்லாம் மென்னு சாப்பிடணும், சாப்பிடும் பொழுது உதட்டு பிரியவே கூடாது. ஒவ்வொரு மீட்டிங்லயும் உதட்டை மூடி சாப்பிடுங்கன்னு சொல்றேன்னா, இதுக்கு சில பேர் மெயில் அனுப்புறாங்க கேள்வி, சார் உதட்டு மூடி சாப்பிடுங்க உதட்டு மூடி சாப்பிடுங்க சொன்னீங்களே, சாப்பிடும் போது மட்டும் உதட்டு மூடினா போதுமா, நடுவில் சாப்பிடுற வடபோண்டாவுக்கு உதட்டம் மூடணுமா? இது என்ன கேள்வி, எல்லாத்துக்கும் உதட்டம் மூடணும். சில பேர் இந்த நடுவில் சாப்பிடுற வடபோண்டா பஜ்ஜி எல்லாம் இன்கம் டாக்ஸ்ல கணக்கு காட்டுறதே இல்லை. காலையில இதுவரைக்கும் சாப்பிட வேண்டியது, ஆபீஸ் போய் உட்கார வேண்டியது 10 மணிக்கு, கவர்மெண்ட் ஆபீஸ் பெரிய பெரிய ஆபீஸ்ல உட்கார வேண்டியது, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் உட்கார்ந்துட்டு கை மட்டும் தான் வேலை, டிங் டிங் டிங்னு ஒரு மணி நேரம் வேலை. இப்ப என்ன ஜீனம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள 11 மணி வந்துடும். அந்த எல்லா ஆபீஸ்லயும் டீ போண்டா பஜ்ஜி கொடுப்பாங்க, கொண்டு வந்து ஒரு டீ ஒரு போண்டா வச்சா இது சண்டை வேற, ஏய் நான் சீனியர் 2 போண்டா வை, அதை எடுத்து மொச்சு மொச்சுன்னு சாப்பிடுறது, எதுக்கு சாப்பிடுறோம் ஏன் சாப்பிடறோம் தெரியல. அப்புறம் 12 மணி வந்துடும், ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாரு, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் மேனேஜர்ட்ட, சார் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். எங்க போவீங்க, கேன்டீன் போவீங்க, அங்க போய் பண்ணுவீங்க, 2 முட்டை பப்ஸ் எடுத்து திங்க வேண்டியது, எதுக்கு திங்குறோம் ஏன் திங்குறோம் தெரியல. அதுக்குள்ள 1 மணி ஆயிரும், அப்புறம் 3 அடுக்கு கேரியர் பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல மொச்சு மொச்சுன்னு சாப்பிட வேண்டியது, நோய் வருமா வராதா? உண்மையிலங்க, அந்த காலத்துல தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, சோறு கிடைக்காம நமது பரம்பரை செத்து போயிருக்காங்க தெரியுங்களா? இப்போ தின்னு தின்னு செத்து போயிட்டு இருக்கோம், எதுக்கு திங்குறோம் ஏன் திங்குறோம் தெரியல, கிடைச்சா திங்க வேண்டியது. இதுல காமெடி என்னன்னா, எல்லாரும் போன் பண்ண வேண்டியது, ஹலோ ஹீலர் பாஸ்கரா நீங்க, சார் உங்க வீடியோவெல்லாம் நான் பாத்திருக்கேன், உங்க ப்ரோக்ராம் எல்லாம் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன நோய் இருக்குது, எது என்ன சாப்பிட்டா சரியா போகும்? அப்பவும் பாருங்க திங்குறதே தான் இருக்குதுங்க, திங்குற நிறுத்தினா சரியா போகும். கேட்கும் போதே எதை சாப்பிட்டா சரியா போகும், கம்மி பண்ணணும். உண்மையிலங்க, நம்ம முன்னாள் பரம்பரை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சோறு கிடைக்காதனால இப்ப எல்லா வீட்டுக்கு போய் பாருங்க, நமக்கு சாப்பாடு போடுறதாங்க சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டா பரம்பரை, போன பரம்பரையில சாப்பாடு கிடைக்கல, அப்ப அந்த ஜீன்ஸ் டிஎன்ஏ ஆர்என் இருக்கு இல்லையா, அதுல நமக்கு சாப்பாடு வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, எது சாப்பிட்டாலும் உதட்டம் மூடிதான் சாப்பிடணும். அடுத்தது, சாப்பிடும் பொழுது நமது கவனம், எண்ணம், அவேர்னஸ், அட்டென்ஷன் சாப்பாட்டில் இருக்கணும். சாப்பிடும் பொழுது இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தின்னு அதை கவனிச்சுட்டே சாப்பிடணும், நினைச்சிட்டே சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் கவனம் இல்லாம மூளைக்கு வேற ஏதாவது வேலை கொடுத்தோம்னா, டிவி சீரியல் குடும்பம் பிசினஸ் கவலை டென்ஷன் ஏதாவது வேலை கொடுத்தா சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது. ஏன் புரிஞ்சுக்குங்க, நாம எதை பத்தி நினைக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட சொரப்பியெல்லாம் சுரக்குங்க. சில பேர் இருக்காங்க சாப்பிடும் பொழுது இட்லி தோசை பொங்கல், நம்ம மச்சானுக்கு பிசினஸ் பண்றேன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போனா திருப்பி கொடுக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, இவளை பார்த்தா இது கண்டுக்கிற மாதிரி எல்லாம் தெரியல, இந்த குடும்பமே வாங்கினா தராது போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு ஜீர்ணமாகாது. யாரெல்லாம் சிரிச்சீங்களோ உங்க மச்சானுக்கு காசு கொடுத்துட்டு வரலன்னு அர்த்தம். உங்க மச்சா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மச்சானும் திருப்பி தரவே மாட்டாங்க, கொடுக்காதீங்க வராது. புரிஞ்சுக்குங்க, இது சாப்பாடு சாப்பிட்டு இருக்க பொழுது மச்சான் பத்தி யோசிக்கிறது, பொண்ணு ரங்க சக்தி கூட சேர்ந்தானா இல்லையான்னு யோசிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டே சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது. நான் பல இடங்கள்ல பல கேரக்டர் பேசுவேன், அதெல்லாம் நாடகத்துல வர்றது, சில பேர் குழம்பிடாதீங்க, யார் இந்த பொண்ணு ரங்கன்னு, யாருக்கு பொண்ணு ரங்க தெரியலையோ நீங்க ரொம்ப நல்லவங்க, டிவி சீரியல் பார்க்காதவங்க நல்லவங்க தான், புரிஞ்சுக்குங்க. இப்படி சாப்பிடும் பொழுது நமது மூளை வேற எதை பத்தியாவது யோசிச்சா ஏன் தெரியுமா ஜீர்ணமாகாது? நல்லா கேட்டுக்குங்க, நாம எதை பத்தி யோசிக்கிறோமோ அந்த சுரப்பையெல்லாம் சுரக்கும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இப்போ நான் ஒண்ணு பண்றேங்க, ஒரு பொருளை காமிக்கிறேன் சரியா, லட்டு எல்லாரும் பாருங்க, லட்டு கற்பனை பாருங்க, கை லட்டு இருக்குங்களேன், லட்டு எல்லாரும் பாருங்க, கை லட்டு இருக்குது. ஓகே, இன்னைக்கு 1:30 நீங்க எல்லாம் சாப்பிட போறீங்க இல்லையா, உங்க எல்லாத்துக்கும் ஒரு லட்டு கொடுக்க போறேன். எல்லாரும் யோசிங்க, கற்பனை பண்ணுங்க, நினைச்சு பாருங்க. இவருங்க, இது லட்டும் கிடையாது, நாம கொடுக்க போறதும் கிடையாது, ஆனா லட்டுன்னு சொன்ன உடனே பல பேத்துக்கு எச்சில் ஊர்ச்சா. ஏன் ஊர்ச்சு? புத்தியில லட்டுன்னு சொன்ன உடனே இந்த புத்தி என்ன பண்ணுது, லட்டை ஜீர்ணம் பண்ண வேண்டிய என்சைமை எல்லாம் சுரக்க விடுதுங்க. ரெக்கார்ட் இருக்குது. இப்ப நான் சொல்றேங்க, வேற ஒரு பொருள் காட்டுறேன், எல்லாரும் பாருங்க, ஒரு வேற ஒரு பொருள் காட்டுறேன், இதை நீங்க முன்ன பின்ன பார்த்ததே இல்லை சரியா. இனிப்பான ஒரு பொருள் சரியா, ப்ளூவா இருக்கு, கற்பனை பண்ணுங்க, ப்ளூவா இனிப்பா குண்டா ஒன்று இருக்குது, இது நீங்க முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. நான் லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா, யாருமே பார்த்தது இல்லை. இதுக்கு பேர் சியா முய்யா கையா முய்யானு வச்சுக்கோங்களேன். இப்ப சொல்றேன், 1:30 எல்லாத்துக்கும் சியா முய்யா கையா முய்யாங்கிற ஒரு பொருளை கொடுக்க போறேன். யாருக்காவது எச்சில் ஊருமா? புத்தி மட்டும்தான் வேலை செய்யும். அது என்னது, செய்யா முய்யா கையா முய்யா, புழுவ வட்டமா இருக்குது, இது இனிக்குமா கசக்குமா, இப்படி யோசிப்புமே தவிர எச்சில் ஜீர்ண சுரப்பி சுரக்காதா? ஏன், ரெக்கார்டு கிடையாது. இன்னைக்கு 1:30 உங்களுக்கு எல்லாம் செய்யா முய்யா கொடுத்து நீங்க எல்லாம் சாப்பிட்டு பாத்துட்டீங்கன்னா, நாளைக்கு மத்தியானம் எடுத்து செய்யா முய்யா கையா முய்யான்னு சொன்னோன்னு எச்சில் சுரந்துரும். ஏன், ரெக்கார்டு கிரியேட் ஆகுது, புரிஞ்சுக்குங்க. அப்போ இட்லி தோசை சப்பாத்தின்னு நினைக்கும் பொழுது ஏற்கனவே ரெக்கார்டு இருக்கா, அது ஓபன் ஆகி ஜீர்ண சுரப்பிகளை சுரக்க வைக்குது. அதனால அடுத்த பாயிண்ட் என்னன்னா, சாப்பிடும் பொழுது முழு கவனமும் அவேர்னஸ் மனசு அட்டென்ஷன் சாப்பாட்டில் இருக்கணும். நல்லா கேளுங்க, உணவில் கவனம் வச்சா ஜீர்ணமாகும், சாப்பிடும் பொழுது வேற ஏதாவது யோசிச்சா ஜீர்ணமாகாது. இன்னொரு விஷயம், எதை பார்த்து நிறைய எச்சில் சுரக்குதோ அதெல்லாம் கெட்ட பொருள். எதை பார்த்து சுரக்குது யோசிச்சு பாருங்க, பேக்கரியில் விற்கிற எல்லா ஐட்டத்தை பார்த்து சுரக்கும், லட்டு ஜிலேபி பூந்தி ஜாங்கிரி கேக்கு, இதை பார்த்து எச்சில் சுரக்குதா? ஏன் தெரியுமா, வெள்ளை சர்க்கரையால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எச்சில் நிறைய சுரக்கும். ஏன் தெரியுமா, வெள்ளை சர்க்கரை என்பது விஷம். இவருங்க வெள்ளை சர்க்கரை வாங்கவே கூடாது. அச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் பனங்கருப்பட்டி பஞ்சாமிரதம் தேனு சப்போட்டா பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க, நல்லது. வெள்ளை சர்க்கரை கெட்டது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டா வியாதி வந்துடும் முதல்ல சொன்னாங்க, அது மாறி போய் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட்டா அப்படின்னு மாத்தி விட்டாங்க. வெள்ளை சர்க்கரை எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க, முதல்ல சர்க்கரை தயாரிக்கிறதா சொல்லி கொடுத்துறேன், புரிஞ்சுக்குங்க. இந்த கரும்பு இருக்கு இல்லையா, கரும்ப ஜூஸ் போட்டு, கரும்பு ஜூஸ் ரோட்ல விற்கிறாங்க இல்லையா, அதுதாங்க சர்க்கரை. இந்த கரும்பு ஜூஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குண்டால கொட்டி எரிப்பாங்க. கரும்பு ஜூஸ் சூடா எரியும் பொழுது அதுக்குள்ள கருப்பு கருப்பா அந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும் தனியா. மஞ்சளா பொன்னிறத்துல அந்த சர்க்கரை வரும், அதுல கொஞ்சம் ஹைட்ரோஸ் கொஞ்சம் சுண்ணாம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஊத்துவாங்க. ஊத்தனா என்ன தெரியுமா, நல்லா பொங்கி வரும். அப்ப அந்த கருப்பா இருக்கு இல்லையா, அந்த அழுக்கு, அந்த அழுக்கு எல்லாம் ஜலடை போட்டு எடுத்து அந்த குப்பையை ஓரமா கொட்டிடுவாங்க. இந்த தக தகன்னு பொன்னிறமா எரியுது இல்லையா கரும்பு பாகு, அதை எடுத்து அதை கொண்டு போய் அச்சுல ஊத்தனா அச்சு வெள்ளம், அதை கீழே ஊத்தி வெள்ளை கலர் துணிய பருத்தி துணிய கையில மாட்டிட்டு பச்சை தண்ணியில கைய நினைச்சு அதை எடுத்து உருண்டை உருண்டையா மாத்தனா உருண்டை வெள்ளம். உருண்டை வெள்ளம் எடுத்துட்டு இருக்கும்போது டைம் ஆயிரும், லஞ்ச் டைம் வந்துடும், இவங்க போயிட்டு வரக்குள்ள காஞ்சு போயிரும். காஞ்சு போனதெல்லாம் தட்டினாங்கன்னா அதுக்கு பேர் நாட்டு சக்கரை. இதே பனம் மரத்தில் வர அந்த பால் எடுத்து அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்தினா பனம் கருப்பட்டி, புரிஞ்சுக்குங்க. இப்படிதான் சுகர் தயாரிக்கிறாங்க. சோ பனங்கருப்பட்டி தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது அச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை ஏன் தெரியுமா கருப்பு அசிங்கமா இருக்குது, அந்த நாட்டு சக்கரை தயாரிக்கிற இடத்துல நாட்டு சக்கரை ஒரிஜினல் தருவாங்க, இந்த குப்பையை ஓரமா போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கடைக்காரங்க என்ன பண்றாங்க, இது தனியா வாங்கிட்டு வராங்க, அது தனியா வாங்கிட்டு வராங்க, மறுபடி கலந்து கொடுத்துறாங்க. அதான் நாட்டு சக்கரை வாங்கும் போது சில குண்டா கருப்பா இருக்கும், வெயிட்டுக்காக வச்சிருப்பாங்க, அது அது குப்பை, புரிஞ்சுக்குங்க. இதுதாங்க நல்ல சக்கரை. வெள்ளை சக்கரை எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க, இந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா அது பாவு உருவாகுது இல்லையா, அதை எடுத்துட்டு போய் அதுல ஏகப்பட்ட கெமிக்கல் எல்லாம் கொட்டி, சல்பர் அப்படிங்கிற மிக கொடுமையான ஒரு கெமிக்கலை கொட்டி, அதை விட விடுங்க சுடுகாட்டில் இருக்கிற எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சுடுகாட்டில் அடிக்கடி தோண்டி தோண்டி வேற பணம் புதைக்கும் போது பல எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருப்பாரு அந்த வெட்டியான். இது ஏன் தெரியுமா, அதை ஒரு இடத்த ஒருத்தன் வாங்கிட்டு போவான், அது அங்க இங்க கை மாறி கடைசியா சக்கர ஆலைக்கு போயிடும். எல்லா எலும்பையும் அதுல போட்டு அப்ப தாங்க வெள்ளை சக்கரை தயாரிக்கவே முடியும், தயாரிக்க முடியாதுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், வெள்ளை சக்கரை ரேட் அதிகமா, பனங்கருப்பட்டி இல்ல அச்சு வெள்ளம் இது ரேட் அதிகமா? உண்மையிலே சொல்ல போனா இந்த பனங்கருப்பட்டிய பல ப்ராசஸ் பண்ணி தான் வெள்ளை சக்கரை தயாரிக்கிறாங்க. அப்போ ப்ராசஸ் அதிகமா பண்ணும்போது ரேட் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். ஏன் ரேட்டு கம்மியாகுது? இங்க பாருங்க, ஒரு கிலோ நாட்டு சர்க்கரைய 15 கிலோ வெள்ளை சர்க்கரையா மாத்துறாங்க, அதுல கெமிக்கல் போட்டு கட்ட கட்டமா கட்டுறாங்க. இந்த வெள்ளை சர்க்கரை எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால பெரிய பெரிய 5-star ஹோட்டல் எல்லாம் இந்த நாட்டு சர்க்கரை கலக்கும் போது அசிங்கமா இருந்து சொல்லி இந்த வெள்ளை சர்க்கரை கட்டி கட்டியா கட்ட கட்டமா கட்டி ஸ்டைலா வச்சிருந்தாங்க. அது ஃபேஷனா போய் கடைசியில கவர்மெண்ட் எடுத்து அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுக்குங்க, வெள்ளை சர்க்கரை வாங்காதீங்க, வீட்டில் வெள்ளை சர்க்கரையே வச்சுக்காதீங்க. அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், பனங்கருப்பட்டி, பஞ்சாமிரதம், தேனு, சப்போட்டா பழம் இதெல்லாம் நல்லதுங்க, வெள்ளை சர்க்கரை கெட்டது. எதுக்கு சொல்ல வந்தேன்னு பாருங்க, எங்கேயோ போயிட்டேன். அதாவது எதை பார்த்து நிறைய எச்சில் ஊத்துதோ அது கெட்டது. ஏன் தெரியுமா எச்சில் ஊத்துது? எச்சில் ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி 4 விதமான வேலையை செய்யுதுங்க. அப்போ ஒரு சாப்பாட்டுல கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் இருந்தா, அதுல கெமிக்கல்ஸ் இருந்தா, எச்சில் என்ன பண்ணும், நிறைய சுரந்து அதை டீஆக்டேட் பண்ணுமா? உண்மையிலே சொல்றேன், மருந்து மாத்திரை இருக்கு இல்லையா, மாத்திரையை வாயில போட்டு தண்ணி ஊத்தி ஏன் குடிக்கணும் சொல்றாங்க பாத்தீங்களா, மாத்திரையை போட்டு ஏந்திரி முழுங்க சொல்றாங்க. மாத்திரையை யாராவது எச்சில்ல நல்லா கலந்து மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா மாத்திரை வேலையே செய்யாது. மாத்திரையில் உள்ள எல்லா கெமிக்கலும் எச்சில் டீஆக்டேட் பண்ணி அதை யூரின் அனுப்பிச்சு வச்சிருங்க. இனிமேல் உங்க வீட்டில் யாராவது மாத்திரை சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா மாத்திரை நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி எச்சில் கலந்து சாப்பிட சொல்லிருங்க, வேலையே செய்யாது. அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியாச்சு, நமக்கு சாப்பிடாத மாதிரியாச்சு. சோ புரிஞ்சுக்கங்க, என்ன சொல்ல வரேன்னா, எதை பார்த்து நிறைய எச்சில் வருதோ அதுல நிறைய கெமிக்கல் இருக்கு, வேண்டாம் உடம்பு சொல்லுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அதனால இனிமேல் எதை பார்த்து நிறைய ஜொல்லு வருதோ அதெல்லாம் டேஞ்சர்னு அவாய்ட் பண்ணுங்க. எதை பார்த்து நிறைய ஜொல்லு வருதோ அதெல்லாம் ஆபத்து அப்படின்னு ஒழுங்கார். அப்ப ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்தது சிம்பிள் டெக்னிக் பாருங்க, பேதிக்கு சாப்பிடணும், பசி எடுத்தா சாப்பிடணும், உதட்டம் மூடி சாப்பிடணும், சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாட்டில் வைக்கணும், எச்சில் அதிகமாக ஊறுற சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாது. நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். நான் கேட்கிறேன், என்னைக்காவது கேரட்டை பார்த்து யாருக்காவது எச்சில் ஊத்திருக்கா? கேரட் நல்லது, நல்ல பொருளுக்கு என்னைக்குமே எச்சில் ஊத்தாது, ஏன்னா கெமிக்கல் இல்லை, அதுக்கு எச்சிலே தேவையில்லை, லைட்டா இருந்தா போதும் ஜீர்ணமாயிரும். இந்த புளியை பார்த்து எச்சில் ஊத்துதா? இந்த புளியும் பழம், ஏன்னா புளி உடம்பு கெடுதல், அதனால எச்சில் ஊத்துது. புரிஞ்சுக்குங்க, இனிமேல் எதை பார்த்து நிறைய எச்சில் வருதோ அது கெட்டதுன்னு அவாய்ட் பண்ணுங்க. சிம்பிள். அடுத்தது சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடணும். எல்லாரும் யோசிங்க, வாயில பல்லு எதுக்கு இருக்கு? சாப்பாட்டு அரைக்கிறதுக்கு தானே, என்ன வேலைங்க பல்லுடைய வேலை? யோசிங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பல்லு? பல்லுடைய வேலை சாப்பாட்டு அரைக்கிறதா? யாருமே அரைக்கிறதே இல்லை. யாரெல்லாம் பல்லுக்கு வேலை தராம குண்டு குண்டா முழுங்குறீங்களோ அது வயிற்றுக்குள்ள போய் உள்ள போச்சுன்னா உங்க வயிற்றுக்கு வாய் இருந்தா திட்டும். என்ன தெரியுமா திட்டும்? ஏய் அறிவு இருக்கா எங்கிட்ட, என்ன பல்லா இருக்கு, நான் எப்படி மெல்றது, அறிவு இல்லையா? திட்டும். வயிற்றுக்குள்ள பல்லு இருக்கா, என்னைக்காவது பாத்துருக்கீங்களா? இல்ல மிக்சி மாதிரி பிளேட் இருக்கா, கிரண் அடிச்சு உட்காந்துருக்கா? இல்ல கிரைண்டர் மாதிரி கல்லா இருக்குது, பாவ வயிறு, அது ஒரு டப்பாங்க, அந்த டப்பாக்குள்ள தண்ணி இருக்கும், தண்ணிக்கு பேர் என்ன? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இங்க பாருங்க, யாராவது பசியோட இருந்தீங்கன்னா உங்க வயித்துல அந்த ஆசிட் சுரந்திருக்கு இல்லையா? அந்த ஆசிட் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? இங்க பாருங்க, ஒருவேளை இப்ப யாராவது பசியோட இருந்தீங்கன்னா உங்க வயித்துல இருக்கிற அந்த ஆசிட் எடுத்து கையில ஊத்துனா கை ஓட்டையாயிருங்க, இந்த வாட்ச்ல ஊத்துனா வாட்ச் ஓட்டையாயிருங்க, மைக் ஊத்துனா மைக் ஓட்டையாயிருங்க, இரும்பு டேபிள்ல ஊத்துனா இரும்பு டேபிளே ஓட்டையாயிரும். அவ்வளவு கான்சென்ட்ரிக் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் வயிற்றுல சுரக்குதுங்க. உடனே பல பேர் யோசிப்பீங்க, இரும்பவே உருக்கிற ஆசிட் இறைப்பைய ஓட்ட ஓட்டுறாதா இப்படி தோணும். நல்ல கேள்வி. இறைப்பை இருக்கு இல்லையா அந்த செவரு, அதுக்கும் இந்த ஆசிடுக்கும் நடுவில் மியூக்கஸ் ஒரு சளி படலம் இருக்கும். இந்த சளி படலம் தான் ஆசிடை இறைப்பைய தொடாம பாதுகாக்குது. அல்சர்னு சொல்றாங்க இல்லையா, அல்சர் ஏன் வருதுன்னு தெரியுமா, நல்லா பசி எடுத்துருச்சு, ஆசிட் திறந்துருச்சு, நீங்க சாப்பிடல, நீங்க டைம் பார்த்து சாப்பிடுற ஆள், பசி எடுத்து சாப்பிடுற ஆள் கிடையாது. அப்ப என்ன ஆகும், ஒரு 11 o'clock ஒரு 11 மணிக்கு பசிக்குது, நீங்க 2 மணிக்கு சாப்பிடுறீங்க, அப்ப என்ன ஆகும், 11 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் இந்த ஆசிட் இருக்கு இல்லையா, என்ன பண்றது எதை சாப்பிடறதுன்னு தெரியாம இந்த மியூக்கஸ் சாப்பிட ஆரம்பிப்புங்க. இப்படி பசி எடுத்து சாப்பிடாம யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த மியூக்கஸ சாப்பிட்டு சாப்பிட்டு சொரிஞ்சு சொரிஞ்சு ஒரு நாள் இறைப்பையில குண்டூசியில 1/100 சின்ன ஓட்ட போட்டு இந்த ஆசிட் இறைப்பை தொடுது இல்லையா, அப்பத்தான் இறைப்பை பொசுங்கி போயிடும், புண்ணு வந்துடும், அதுக்கு பேர் தான் அல்சர். புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் சொல்லுவாங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க அல்சர் வராதுன்னு சொல்லுவாங்களா, நேர நேரத்துக்கு சாப்பிட்டா அல்சர் வரும், பசி எடுத்து சாப்பிட்டா அல்சர் வராது. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, வயிற்றுல ஆசிட் தான் இருக்கு. எல்லாரும் நல்லா கவனிங்க, வயிற்றுக்குள்ள ஒரு 40 வாய், பொதுவாக ஒரு 40 வாய் சாப்பிட்றோமா, ஹலோ அப்ராக்சிமேட்டா சொல்றேன், நோட் பண்ணி வைக்காதீங்க, சும்மா 40 வாய் சாப்பிட்றோமா, 40 வாயை ஜீரணம் பண்றதுக்கு வயிற்றுல ஆசிட் சுரந்துருதா, நல்லா கேட்டுக்குங்க. நாம் என்ன பண்றோம், முதல் 4 வாய் சாப்பாடும் பொழுது ஒழுங்கா மெல்றது இல்லையா, குண்டு குண்டா முழுங்கிடுறோமா, நல்லா கேளுங்க, 40 வாயை ஜீர்ணம் பண்ண வேண்டிய ஆசிட முதல் 4 வாய் போய் தீத்துருதுங்க. ஏன்னா முதல் 4 வாய் பல்லுக்கு வேலை தரலையா, எங்க பல்லுக்கே வேலை தரலன்னா வயிறு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜீர்ணம் பண்ணணும், இவ்வளவு பெரிய பல்லு நல்லா ஸ்ட்ராங்கா கூல் மாதிரி இறக்கிறதுக்கு பல்லு இருந்து இதுவே வேலை செய்யல, வயிறு எப்படி வேலை செய்யும், நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம எல்லாம் ஏன் தெரியுமா உயிரோடு இருக்கிறோம், முதல் 4 வாய் சாப்பாடு தான் ரத்தமா மாறுது, 4 வாய் சாப்பாடு 40 வாய் சாப்பாட்டை ஜீர்ணம் பண்ண வேண்டிய ஆசிட முடிச்சு போடுதா, இப்ப 4 வாய் சாப்பாடு ரத்தமா மாதிரி உள்ள போயிருச்சா, வயிற்றுல ஆசிட் இல்லையா, நாம என்ன பண்றோம், இருக்கிற மிச்சம் இருக்கிற 36 வாய் எடுத்து கொட்டிக்கிறோமா, அது பொத்து பொத்துன்னு உள்ள உழுகுதா, ஆசிடா இல்லையா, என்ன ஆகுது, தொப்ப வந்துருது, உடம்பு குண்டாயிருது. அப்புறம் என்ன பண்ணுவோம், தொப்ப வந்து விட்டது உடம்பு குண்டாயிருச்சுன்னு வாக்கிங் போவோம், 4 கிலோமீட்டர் போய் வாக்கிங் போயிட்டு ரேஸ் கோர்ஸ்ல போய் வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்து அப்பாடா இன்னைக்கு ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டுன்னு ஒரு கடையில வந்து உட்காந்து 2 முட்டை பப்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவோம், அப்புறத்துக்கு வாக்கிங் போறீங்க. இப்பெல்லாம் என்னைக்கு வாக்கிங் போறோமோ 2 சப்பாத்தி சேர்த்து சாப்பிட வேண்டியது, எல்லாம் கணக்கு டேலி ஆயிடும். இப்பெல்லாம் யாரும் வாக்கிங் போறதில்ல, லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிவியில காட்டுறாங்க, ஒரு பெரிய மிஷின் அதை வாங்கி வயிற்றுல கட்டிக்க வேண்டியது, என்னங்க பண்றீங்க, உடம்பு வந்துருச்சு தப்பு வந்துருச்சு ஆடுறது, எதுக்கு திம்பான, எதுக்கு ஆட வேண்டாம், திங்க வேண்டியது ஆட வேண்டியது, திங்க வேண்டியது ஆட வேண்டியது, மானம் கட்ட பொழப்பு, எதுக்கு திம்பானம், எதுக்கு ஆடுவானே, திங்கறத கம்மி பண்றது இல்ல, மிஷின் மட்டும் வாங்கி வச்சுக்க வேண்டியது. சில வீட்டுல வீட்டுல போனா 1 கோடி ரூபாய்க்கு மிஷின் இருக்கு, நடக்கிறது ஓடுறது உடுறது கடிக்கிறது எல்லாத்துக்கும் மிஷின், இப்போ அது வாங்கி பூஜை வேற பண்றது, அது ஓடுறது போல ஓடியாரு நின்று இருக்கோம், ஆயுத பூஜை வஞ்சா மட்டும் எடுத்து சந்தானம் வச்சுட்டு வாடி எடுத்து வச்சிடறது. புரிஞ்சுக்குங்க, இனிமேல் ஓட வேண்டாம், ஒடியார வேண்டாம், குதிக்க வேண்டாம், வைப்ரேட்டர் போட்டு ஆட வேண்டாம், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதாவது உடம்பு வரக்கும் தொப்ப வரக்கும் என்ன காரணம்னா பல்லுக்கு வேலை கொடுக்காததுதான் காரணம். இங்க பாருங்க, உங்களுக்கு உடம்பு வருதுன்னு அதிகமா சாப்பிடுறீங்களா கம்மியா சாப்பிடுறீங்களாங்கிறது கிடையாது, நான்வெஜ்ஜா வெஜ்ஜாங்கிறது கிடையாது, தக்காளி சாப்பாடா தயிர் சாப்பாடா கிடையாது, 7 சப்பாத்தியா 4 சப்பாத்தியா கிடையாது. புரிஞ்சுக்குங்க, உடம்பு வரக்கு ஒரே காரணம் பல்லுக்கு வேலை கொடுக்காம முழுங்கிறது தான். சில பேர் ஒல்லியா பாத்துருக்கீங்களா, சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, சமுதாயத்துல கெட்ட பேர், வெண முடிச்ச உடம்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா சாப்பிட்டு இருக்காங்க, நீங்க தப்பு தப்பா சாப்பிட்டு குண்டாயிட்டு அவங்களே திட்டுறீங்க. சில பேர் நான் காலையில ஒரே ஒரு சப்பாத்தி தாங்க சாப்பிடுவேன், நல்ல குண்டா இருப்பாங்க, ஒரு சப்பாத்திய முழுங்கினா குண்டு, 10 சப்பாத்திய மென்னு சாப்பிட்டா ஒல்லி. இங்க பாருங்க, எவ்வளவு சாப்பிட்றோன்னு முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்றாங்கிறதா முக்கியம். இனிமேல் யாராவது வெயிட் கம்மியாகணும்னா வழக்கமா 4 சப்பாத்தி சாப்பிடுவீங்களா, இனிமேல் 8 சப்பாத்தி சாப்பிட்டு வெயிட் கம்மி ஆயிரும். 4 சப்பாத்திய முழுங்கினா குண்டு, 8 சப்பாத்திய மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா ஒல்லி. உலகத்துல யாருமே இதுவரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே இல்லைங்க, இனிமேல் வெயிட் கம்மி பண்ணணும்னா நிறைய சாப்பிட்டு வெயிட் கம்மி பண்ணலாம், சாப்பிடுற முறை தான் முக்கியம். அதனால ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இனிமேல் யாரு சாப்பிட்றதா இருந்தாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி இறைச்சு முழுங்கறதுக்கு முன்னால வயிற்றுல பல்லு இல்லைன்னு தெரிஞ்சிட்டு முழுங்க. ஏங்க, வாய்க்கு ஒரே ஒரு, பல்லுக்கு ஒரே ஒரு வேலை தானே, சாப்பாட்டு அரைக்கிற ஒரே ஒரு வேலை தானே, அதையும் கொடுக்கல. ஆனா சாப்பாட்டு அரைக்கிற வேலையை பண்ணாம வேற ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நிறுத்தணும். என்ன தெரியுமா, நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறது, அதை நிறுத்திட்டு சோத்து மேல பல்ல போட்டு சாப்பிட்டா வம்பு சண்டை வராது, சாப்பாடு சின்னமா. அடுத்தது, சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் தண்ணி குடிக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கூடாது. சில பேர் இருக்காங்க சாப்பிட உட்காரும் பொழுது ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கட்ட கட்டன்னு ஊத்திட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பீங்களா, சாப்பாடு ஜீரணம் ஆகாது. ஏன், வயித்துல ஆசிட் சுரந்திருக்குன்னு சொல்றமா, அது தக தகன எரிஞ்சிட்டு இருக்கா தீ மாதிரி. தண்ணி எடுத்து ஊத்தினா ஆசிட் அவிஞ்சு போயிருமா, நீர்த்து போயிருமா, டைல்யூட் ஆயிருமா, அப்புறம் எப்படி ஜீரணமாகும்? அதனால ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு மணிக்கு சாப்பிட்றதா இருந்தா ஒன்றரை மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க, சாப்பாடு நல்லா ஜீர்ணமாகும். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாய் சாப்பாடு, ஒரு சிப் தண்ணி, ஒரு வாய் சாப்பாடு, ஒரு சிப் தண்ணி, அவ்வளவுதான். சாப்பிடும் போது குறுக்க தண்ணி குடிக்கூடாது. இங்க பாருங்க, சாப்பிடும் போது உதட்டையே பிரிக்கூடாதுன்னு சொல்றேன், தண்ணி குடிக்கும் போது சாப்பாட்டை வாயில வச்சுட்டு உதட்ட பிரிப்பீங்களா? அப்ப தண்ணி உள்ளவ என்ன பண்ணும், சாப்பாட்டையும் கெடுத்துரும், எச்சிலையும் கெடுத்துரும், கொஞ்சம் அதிகமா குடிச்சா வயித்தையும் கெடுத்துருமா. சாப்பிடும் போது குறுக்க தண்ணி குடிக்கிறது நல்ல பழக்கம் கிடையாது. இந்தியாவில பரவாயில்லைங்க, நம்ம தண்ணி வச்சுக்கிறோம், கொஞ்சமா தான் குடிக்கிறோம். இந்த சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி துபாய் எல்லாம் போய் பாருங்க, ஒரே காமெடி. எல்லாரும் சாப்பிடும் பொழுது சாப்பாடு தண்ணிய பாருங்க, தண்ணினா நம்ம ஊர்ல தண்ணிங்கிறது பச்சை தண்ணி, சிங்கப்பூர் மலேசியால பாத்தீங்கன்னா தண்ணி அப்படின்னாவே காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், மைலோ, இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க், சரிங்களா? எல்லாரும் சாப்பிடும் பொழுது இவ்வளவு பெரிய டம்ளர்ல ட்ரிங்க் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வாய் சாப்பாடு, ஒரு சிப் ட்ரிங்க் சாப்பிட்டுதான் அப்படிதான் சாப்பிடுறாங்க. அதனாலதான் இந்தியாவிட சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல நிறைய கிட்னி ஃபெயிலியருங்க. நாங்க போய் பார்த்து நிறைய கிட்னி ஃபெயிலியர். ஏன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறாங்க. அங்க எல்லாமே ரெண்டு சர்வருங்க, எல்லா ஹோட்டலையும் ரெண்டு சர்வர். ஒருத்தர் வருவாரு, என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்பாரு, சப்பாத்தின்னு சொல்லுவீங்களா? இன்னொரு சர்வர் வருவாரு, என்ன குடிக்கிறீங்க அப்படிம்பாரு. ரெண்டு சர்வர், அப்ப எவ்வளவு குடிக்கிறாங்க பாத்துங்க. அங்க எல்லாருமே சாப்பிடும் பொழுது இவ்வளவு பெரிய டம்ளர்ல காஃபி, டீ, ஏதாவது ஒண்ணுங்க, கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ் போட்டு ஏதாச்சும் குடிச்சுட்டே சாப்பிடுறாங்க. சாப்பாடு ஜீர்ணமாக மாட்டேங்குது, எல்லாம் உடம்பு பாதிச்சிருக்குது. இதுல காமெடி என்னன்னா, நான் இந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியா போகும்போது ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா ஒருத்தர் வருவாரு, என்ன சாப்பிடுறீங்க, சப்பாத்தி. இன்னொருத்தர் வருவாரு, என்ன குடிக்கிறீங்க, நான் சொல்லுவேன் வேண்டாம். என்ன குடிக்கிறீங்க, இல்லைங்க வேண்டாங்க. என்னது வேண்டாமா, ட்ரிங்க்ஸ் குடிக்காம எப்படி சாப்பிடுவீங்க? அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்படியே வித்தியாசமா பாத்துட்டே போவாரு, எல்லாத்தையும் கூட்டு காட்டுவாரு. அங்க ஒருத்தன் பாரு, எதுவுமே குடிக்காம சாப்பிட, எல்லாம் வேடிக்கை பாத்துட்டே இருப்பாங்க, அவன் எப்படி சாப்பிடறான் பாக்கலாம். உண்மையிலங்க, அங்க எல்லாம் போய் சாப்பிடும் போது தண்ணியே பக்கத்துல இல்லன்னா எல்லாம் வித்தியாசமா பாக்குற, எவன்டா புதுசா ஜந்து மாதிரி ஒருத்தன் வந்து சாப்பிடறான். சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்க கூடாது. உடனே பல பேர் கேட்கறாங்க, சாப்பிடும் போது தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்றீங்களே, குழம்பு, ரசம், மோர் இதெல்லாம் தண்ணி மாதிரி தான் இருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, இங்க பாருங்க, குடிக்க கூடாது சாப்பிடலாம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மோரை ஒரு டம்ளர் குடிச்சா ஒரு நிமிஷத்துல குடிச்சிருவோமா? ஆனா ஒரு டம்ளர் மோரை சாப்பாட்டுல ஊத்தி பிணைஞ்சு சாப்பிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா? புரிஞ்சுக்குங்க, குழம்பு, ரசம், மோர் அதுவும் தண்ணி தான் இல்லைன்னு சொல்ல, பட் சாப்பாடோட சேர்ந்து பிணைஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நேரம் மென்னு மெதுவா சாப்பிடுறோமா? அப்ப ஒழுங்கா ஜீர்ணமாகுதுங்க, குடிக்க கூடாது. சில நாடுகள்ல சாப்பிடும் பொழுது சூப்பு சாப்பிடுவாங்க, அது சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, சூப்பு குட்டி டம்ளர்ல கொஞ்சமா குடிச்சா நல்லது, பெரிய பவுல்ல நிறைய குடிச்சா கெட்டது. சில நாடுகள்ல ஏன் தெரியுமா சூப்பு சாப்பிடுறாங்க, அது எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா, குளிர்ச்சியா இருக்கிற நாடு, ஹாலந்து, ஸ்காட்லாண்டு, இவங்க இந்த ஊர்ல, இந்த நாட்டு, இங்கிலாந்து எல்லாம் பாருங்க, ஓவர் கூலிங்கா இருக்குங்க. அவங்களுக்கு ஏன் தெரியுமா சாப்பிடணும், சூப்பு சாப்பிடுறாங்க, உடம்பு குளிர்ச்சியா இருக்கும், சுட சுட ரெண்டு சிப்பு சாப்பிட்டா தான் ஜீரணமே நடக்குங்க அவங்களுக்கு. அவங்க சூப் எடுத்து வயிற்று நிறைக்க மாட்டாங்க, குட்டி டம்ளர்ல கொஞ்சமா சூப் சாப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்றோம், பெரிய கப்புல நிறைய சூப் சாப்பிடுறோம், அது கெட்டது. அதே மாதிரி சைனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது டீ சாப்பிடுவாங்க. சைனீஸ் டீனா என்னன்னா அதுல பாலும் இருக்காது, சர்க்கரையும் இருக்காது, குப்பட்டையும் இருக்காது. ஒரிஜினல் டீய டீ தூளை கொஞ்சமா டீ இலைய போட்டு லேசா கொதிக்க வச்சு பாலும் இல்லாம சர்க்கரை இல்லாம சாப்பிடுவாங்க. அது எவ்வளவு, குட்டி டம்ளர்ல கொஞ்சம் சாப்பிடுவாங்க, புரிஞ்சுக்குங்க. இது நல்லது. நாம என்ன பண்றோம், பாலை ஊத்தி சர்க்கரை வெள்ளை சர்க்கரையை போட்டு பாலை ஊத்தி அவன் குடிக்கிற ஒரிஜினல் டீ குடிக்காம குப்பட்டைய போட்டு டஸ்ட் டீ குடிக்கிறோமா இல்லையா? கடையில டிவியில காட்டுதல விளம்பரம் எல்லா டீயும் இந்த த்ரீ ரோசஸ், லிப்டன், எல்லாமே குப்பை, யாருக்காவது தெரியுமா? அதில் எழுதியிருப்பாங்க சூப்பர் டஸ்ட் டீ, பிரீமியம் டஸ்ட் டீன்னு. எவ்வளவு திமிர் இருந்தா குப்பைய குப்பைன்னு சொல்லி விற்கிறான் ஒருத்தன், நான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். யாராவது ஒரிஜினல் டீயை பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் யாருமே ஒரிஜினல் டீயை பார்த்தே கிடையாது. இந்த மணிமுத்தாறு, குன்னூர், இங்கெல்லாம் போய் பாருங்க, டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி இருக்குங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரிஜினல் உரத்தை போட்டு எந்த ஒரு கெமிக்கலையும் பயன்படுத்தாம, ஊருக்கெல்லாம் கெமிக்கல், இந்த டீ தூள் கம்பெனி மட்டும் கெமிக்கல் பயன்படுத்துறதே இல்லைங்க, மாட்டு சாணி மட்டும்தான். இப்படி இயற்கை உரங்களை போட்டு நல்ல டீ தூளை தயாரிச்சு அதை எல்லாம் பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு, ஏன்னா அந்த கம்பெனி முதலாளியே வெளிநாட்டுக்காரன் தான், இங்க இருக்கிறது பினாமி, நம்ம ஆளு பினாமி ஒருத்தருப்பான் பாக்கிறதுக்கு, அவன் தான் உடனே சொல்லுவாங்க, அவங்க கிடையாது பினாமி. இப்படி நல்ல டீ தூள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு அந்த டீ தூள் தயாரிக்கும் போது குப்பை இருக்கு இல்லையா, அதை கீழே கொட்டுறக்கு பொதுவா இங்க த்ரீ ரோசஸ் டீன்னு கம்பெனி வச்சு, லிப்டன் கம்பெனி பேரை வச்சு அதை வித்துட்டு இருக்காங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்குங்க. கடையில் விற்கிற எல்லா டீ தூளும் குப்பை, அதனால புரிஞ்சுக்குங்க. சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கூடாது. ஒருவேளை குளிர் பிரதேசத்துக்கு போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்சமா கப்புல கொஞ்சமா சூடா சூப் சாப்பிடுங்க, நல்லது. சைனா பக்கம் போனீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டி டம்ளர்ல கொஞ்சமா டீ சாப்பிடுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கலாச்சாரம் இருக்கு, அந்த கலாச்சாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணாதான் அந்த ஊரில் நிம்மதியா வாழ முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், இந்தியாவில கோயிலுக்கு போகும்போது செருப்பு போட்டு போறீங்களா? சுவிட்சர்லாந்துல கோயில் கட்டி செருப்பு இல்லாம போங்க, அப்படியே ஃப்ரீஷ் ஆயிடுவீங்க. அப்புறம் நீங்க தான் சாமி சிலைன்னு சொல்லி உங்களுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த நாட்டுக்கு போய் கோயில் கட்டினீங்கன்னா சூப் போட்டு தானே போனோம், அப்ப கலாச்சாரம் மாறுதா இல்லையா? சூப் போட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது தப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நீங்க அண்டார்டிகால கோயில் வச்சா சூப் போட்டு போவீங்களா, சூப் போடாம போவீங்களா? புரிஞ்சுக்குங்க, ஒரு நாட்டுக்கிற கலாச்சாரத்தை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகும் பொழுது அங்க இடிபடுது. இங்க வேஷ்டி சட்டை போட்டு சுத்தலாம், சுவிட்சர்லாந்துல போய் வேட்டி சட்டை போட்டு எப்படி சுத்துவீங்க? கூட்டு போட்டு தான் இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. பாலைவன பிரதேசத்துக்கு போனீங்கன்னா டிரெஸ் வந்து அந்த அரபு டிரெஸ் மாதிரி அந்த அபயா போட்டிருக்கணும், ஏன்னா மணல் வந்து அடிக்கும், அங்கெல்லாம் பேக்கெட் வச்சா பேக்கெட் ஃபுல்லா மணலாயிரும். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு டிரெஸ் இருக்கும், ஒரு சாப்பாடு இருக்கும், ஒரு கலாச்சாரம் இருக்கும். அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த கலாச்சாரம் தான் பிற்காலத்தில் மதமா மாறிடுச்சு. கிறிஸ்துவ கலாச்சாரங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் குளிர் கண்ட்ரி கலாச்சாரம், முஸ்லீம் கலாச்சாரங்கிறது ஹீட் கண்ட்ரி கலாச்சாரம். சில ஒவ்வொரு கலாச்சாரம் பாத்தீங்கன்னா சைனீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேங்க, அந்த நாட்டில் அந்த மாதிரி முறைகள் வாழ்ந்தாதான் ஆரோக்கியம் வாழ முடியுதுங்க. அப்படி கலாச்சாரம் தான் மாறுது. இது நம்ம பேர் வச்சிருக்கிறோம், இது தனி சப்ஜெக்ட். என்ன சொல்ல வரேன்னா, சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாது. இங்க பாருங்க, அந்த சாப்பிடும் போது குறுக்க எவ்வளவு தண்ணி கம்மியா குடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது, அவ்வளவுதாங்க. ஏன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட டைலூட் பண்ணிடக்கூடாது, அதனால சாப்பிடும் போது தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே, சில பேர் இருக்காங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு லிட்டர் எடுத்து கடைக்கடை ஊத்திடுவீங்களா? அது என்ன பண்ணும், இப்பதானே சாப்பிட்டுருக்கீங்க, ஆசிட் சாப்பாடு சேர்ந்து ஜீரண வேலையை ஆரம்பிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா சாப்பிட்டு முடிச்சா? இங்க பாருங்க, அரை மணி நேரம்னு குத்து மதிப்பா சொல்லியிருக்கிறேன், அதுக்காக கணக்கு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க, அப்ராக்சிமேட்டா சொல்றேன். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான், எக்ஸாக்ட் கணக்கு கிடையாது. ஒரு வடை சாப்பிட்டீங்க, இதுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், 5 நிமிஷம் தண்ணி குடிச்சிடலாம். இவ்வளவு சாப்பிட்டீங்க, அரை மணி நேரம் ஆகணும். ஒரே ஒரு பிஸ்கட் சாப்பிடுறீங்க உடனே தண்ணி குடிக்கலாம், புரிஞ்சுக்குங்க. ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டா நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம். அதனால சாப்பிட்டுருக்கு முன்னால அரை மணி நேரம் தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிடும் போது குறுக்க தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிட்டு முடிச்சும் குடிக்காதீங்க, சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சு பாருங்க. அந்த தண்ணி அதுக்கப்புறம் எவ்வளவு குடிச்சாலும் அது ஜீரணத்தை கெடுக்காது. இப்போ பல பேத்துக்கு சந்தேகம், சாப்பிட்றதுக்கு முன்னால அரை மணி நேரம் தண்ணி குடிக்கூடாது, சாப்பிடும் பொழுது ஒரு அரை மணி நேரம் ஆயிரும், சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்ப 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாதா? ஒருவேளை இந்த 1.5 மணி நேரத்துல விக்கல் வந்தா என்ன பண்றது, சிக்கிக்குச்சுன்னா என்ன பண்றது, தொண்டை வறண்டு போனா என்ன பண்றது, தாகம் எடுத்தா என்ன பண்றது, காரமா இருந்தா என்ன பண்றதுன்னு பல பேர் யோசிச்சீங்களா? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். காரமா இருந்தா என்ன பண்றது, காரமா இருந்தா அந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது. உங்க நாக்கு சொல்லுதா இல்லையா காரம் அதிகமா இருக்கு சாப்பிடாதேன்னு, அப்ப அதையும் சாப்பிடுறீங்க? காரம் அதிகமா இருக்குன்னா காரத்தை கம்மி பண்ணுமே தவிர தண்ணி குடிக்க கூடாது. எப்படி காரத்தை கம்மி பண்றது, எண்ணெய் ஊத்துங்க, நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் ஊத்துங்க. குழம்பு காரமா இருக்கா கொஞ்சம் சாதம் நிறைய போட்டுக்குங்க. ரசம் காரமா இருக்கா சாதம் நிறைய போடுங்க, புரிஞ்சுக்குங்க. சப்பாத்தி குருமா காரமா இருக்கா கொஞ்சமா தொட்டுக்குங்க. சோ காரத்தை கம்மி பண்ற வேலையை தான் பார்க்கணுமே தவிர தண்ணி குடிச்சு எச்சிலையும் வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோக்ளிக் ஆசிடும் அதை வந்து டைலூட் பண்ணிடக்கூடாது. சரி, விக்கல் சிக்கல் வந்தா என்ன பண்றது, புரிஞ்சுக்குங்க. சாப்பிடும் பொழுது கவனம் சாப்பாட்டுல இருந்தா விக்கல் சிக்கல் வரவே வராது. நம்ம சாப்பிடும் பொழுது நமது கவனம் வேற எங்காவது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் விக்கல் சிக்கல் வரும். புரிஞ்சுக்குங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. எப்பாவது விக்கிச்சு சிக்கிச்சுனாவே உங்க கவனம் இங்க இல்ல, ஆபீஸ், பிசினஸ், குடும்பம் எங்கேயோ போயிருச்சு அர்த்தம். நீங்க சாப்பிடும் போது சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிடுங்க, உலகத்தில் யாருக்கும் விக்கல் சிக்கல் வரவே வராதுங்க. சரி, தொண்டை வறண்டு போச்சு தாகமா இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா, இங்க பாருங்க, இந்த 1.5 மணி நேரத்துல தண்ணி குடிக்கவே கூடாது, ஆனா குடிக்கலாம். வித்தியாசமான ரூல்ஸ், வரும் ஆனா வராதுன்னு சொல்ற மாதிரி. இங்க பாருங்க, அந்த சாப்பிடும் பொழுது குறுக்க ஏதாவது தண்ணி தாகிடுச்சுன்னா பாருங்க, குடிக்கலாம். எவ்வளவு குடிக்கணும்னா நிறைய குடிச்சிடக்கூடாது, கொஞ்சமா குடிக்கலாங்க, கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் குடிக்கலாம். இங்க பாருங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு கால் டம்ளர், எதுக்கு, தொண்டை வறண்டு போக வறண்டு போயிருக்கலையே அதுக்காக. சாப்பிடும் போது விக்கல் சிக்கல் காரமா இருந்தா கொஞ்சமா குடிங்க. அத என்ன அர்த்தம்னா, குடிக்கிற தண்ணி உதடு வாய் தொண்டையெல்லாம் நினைக்கணும், வயித்துல போய் விழுந்துடக்கூடாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, வாயில சாப்பாடு இருக்கும் போதே தண்ணி குடிக்கூடாது, முழுங்கி வாயில ஒண்ணுமே இல்லாதப்பதான் தண்ணி குடிக்கணும், தண்ணி அளவு ரொம்ப கம்மியா இருக்கணும். அதனால சாப்பிட்டு முடிச்ச உடனே வாய் குப்பையா இருக்குமா, ஏதாவது கொஞ்சமா தண்ணி குடிச்சது நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியே குடிக்க வேண்டாம்னு சொல்லல, அளவு கம்மியா குடிங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே சும்மா வாய்க்கு பிடிச்சு முழுங்கறக்காக வெயிட் பண்ணுங்க, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க நிறைய குடிச்சுக்கலாம். ஆக மொத்தம் சாப்பிடும் பொழுது தண்ணி எவ்வளவு கம்மியா குடிக்கிறீங்களோ சாப்பாடு அவ்வளவு சூப்பரா ஜீரணமாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த மாத்திரை சாப்பிட்ற பழக்கம் இருக்கா, நான் என்ன சொல்றேன், சாப்பிடும் போது சாப்பாட்டை கவனிங்கன்னு சொல்றனா, நீங்க சாப்பாட்டையே கவனிக்கிறீங்க இல்ல. சில பேர் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுனா பிபிக்கு மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சுக்கணும் சுகருக்கு மாத்திரை சாப்பிடணும்னு கவனமெல்லாம் மாத்திரை மேல இருக்கும், சோத்து மேல இருக்காது. சாப்பிட்டு முடிச்சுன்னு ஓடி போய் இவ்வளவு மாத்திரை அள்ளி எடுத்து வாயில போட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறீங்களா? ஏங்க, இப்பதானே சாப்பிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா வயிறு கெட்டு போகுமா இல்லையா? அந்த மாத்திரை உள்ள போய் நல்லது பண்ணுதோ இல்லையோ, அந்த மாத்திரைக்காக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அது ஜீரணத்தை கெடுக்குது. முதல்ல எல்லாம் எல்லாரும் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் இவ்வளவு சாப்பிடுறாங்க. ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தேன், பெரிய டப்பா ஒன்று, பிளாஸ்டிக் டப்பா, அதுல அப்படி கோடு கோடு கோடு நிறைய டப்பா இருக்குது, சுத்திரமா இருக்கு. நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், இது எதுக்கு தான் பயன்படுத்துவாங்கன்னு. அது ஒரு 50 டப்பா இருக்கு, முக்கோணம் முக்கோணமா. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவர் வந்து கேட்டார், என்னன்னு கேட்டாரு, இது என்னங்க வித்தியாசமா இருக்கு, இது மாத்திரை வைக்கிற டப்பா அவனுக்கு தெரியாது அப்படின்னாரு. இப்பெல்லாம் மாத்திரை வைக்கிற டப்பா 50 டப்பா இருக்கு, சுத்தனா ஒவ்வொன்னா வரும், டங் டங் கொட்ட வேண்டியது. முதல்ல எல்லாம் 5.5 பெட்டி தான் இருந்துச்சு, இப்ப 55.5 பெட்டி இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், நிறைய பேர் நாலு மாத்திரை அஞ்சு மாத்திரை சாப்பிடுறீங்களே, ஒரு சின்ன விஷயம் சொல்ற கேளுங்க, நாலு மாத்திரை அஞ்சு மாத்திரை ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டா உடம்பு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு தெரியுமா. இப்போ மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுது, ஒரு மாத்திரையை எலிக்கோ பன்னிக்கோ கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த எலி பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி ஊர்ல சப்ளை பண்றாங்களா? எந்த எலிக்காவது பன்றிக்காவது நாலு கம்பெனி மருந்து மாத்திரைய ஒன்னா கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்களா? அந்த பன்றி எலி நாம தான். எலிக்காவது ஒன்னு கொடுக்கறாங்க, நமக்கு பதினஞ்சு கொடுக்கறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கெமிக்கல் ரியாக்சன் ஸ்கூல்ல படிக்கும் போது பாத்துருக்கீங்களா இல்லையா? ஒரு மாத்திரை உள்ள போய் ஒரு வேலையை பண்ணுதுன்னா இன்னொரு மாத்திரை உள்ள போய் வேற வேலையை பண்ணுதா? இப்படி நாலு மாத்திரை ஒன்னா சாப்பிட்டா நாலு மாத்திரை ஒன்னு சேர்ந்து அது என்னமோ பண்ணும், அது என்ன பதுன்னு அதுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஏங்கல் இதுவரைக்கும் யாரும் யோசிச்சு பார்த்தலீங்க? நான் இது சம்பந்தமா எஃப்டிஏவுக்கும் டபிள்யூஹெச்ஓவுக்கும் நிறைய மெயில் அனுப்பிச்சிட்டேன், நாயகம் மதிக்கவே மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, இதுல எவ்வளவு பெரிய ரிசர்ச், நிறைய மாத்திரை ஒன்னா சேர்த்து சாப்பிட்டு இது வரைக்கும் எலி பன்றிக்கு செக் பண்ணி பாத்திருக்கீங்களான்னு எஃப்டிஏக்கு அனுப்பிச்ச மெயில் ரிப்ளையே கிடையாது. ஏன் அதை பாக்கறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. சோ புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சாப்பிடும் பொழுது தயவு செய்து இந்த மாத்திரை பத்தி யோசிக்காதீங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே மாத்திரை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாத்திரை சாப்பிடுங்க. இங்க பாருங்க, மாத்திரையே சாப்பிடாதீங்க. ஒருவேளை மாத்திரை சாப்பிடறதா இருந்தா சாப்பிட்டு முடிச்சோட சாப்பிடாதீங்க, சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிங்க. அந்த மாத்திரையும் தண்ணியும் ஜீரணத்தை கெடுக்காது. இவ்வளவுதாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு மருந்தா மாறுது. நல்ல சர்க்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல புரோட்டீனா போய் நல்ல காரியம் மட்டும்தான் பண்ணது. இதுதான் உணவை மருந்தா மாத்திர டெக்னிக். என்ன சொன்ன, மூணு மாசுக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிடணும், பசி எடுத்தால்தான் சாப்பிடணும், சாப்பிடும்போது உதட்டம் மூடி மெல்லணும், சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாட்டுல வைக்கணும், அடுத்தது சாப்பிடுறதுக்கு முன்னால பிரார்த்தனை பண்ணணும். எப்பவுமே சாப்பிடுறதுக்கு முன்னால இறைவா இந்த உணவை மருந்தாக மாத்துன்னு நினைச்சிட்டு சாப்பிட்டா மருந்து, பிரசாதம். அடுத்தது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடணும், வயிற்றுல பல்லு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், எச்சில் அதிகமா ஊறுற பொருள்களை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னால அரை மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கூடாது, தேவைப்பட்டா கொஞ்சமா குடிச்சுக்கலாம், சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடணும். இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா சாப்பாடு மருந்தா மாறுது. இதுவரைக்கும் சாப்பாடை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோமா? இப்ப நாம பார்க்க போறது சாப்பாடை எப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இந்த பாயிண்ட்ல எல்லாருமே அவுட். முதல்ல லேடிஸ் மட்டும்தான் அவுட், இப்ப ஜென்ஸ் அவுட். ஏன்னா வீட்டுல ஓடிக்கிட்டே இருக்குது, பார்க்காம இருக்க முடியல. இப்பெல்லாம் யாருமே சாப்பிடும் போது டிவி பார்க்காம இருக்கிறது இல்லைங்க, உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு அப்படியே வாயில சோத்த வச்சுக்கிட்டு கவலையெல்லாம் டிவி மேல, ஒரே அழுகாச்சு, ஐயோ இந்த துளசியை பாரு, மாயா எவ்வளவு கொடுமைப்படுத்துறா, சாரு வேற திரும்பி வந்துட்டா, ரொம்ப வருஷமா காணாம போனவன், ஒரே பிரச்சனை. அங்க சக்திக்கு பிரச்சனை, பொண்டுறதுக்கு பிரச்சனை, காலையில சக்திக்கு ரேஷ்மிக்கு பிரச்சனை, ஒரே பிரச்சனை. பொண்ணுறாங்க அது இதுன்னு நந்தினி ஒரு நாடகத்துல அர்ச்சனா நடிக்கிறான், இன்னொன்று நந்தினி நடிக்கிறான், ஒரே குழப்பம் இருக்கு, எவனே தெரிய மாட்டேங்குது, ஒரே பிரச்சனைங்க. உட்கார்ந்துட்டு ஒப்பார வச்சுட்டு சாப்பிட்டா எல்லா வியாதி வரும். சாப்பிடும் போது அப்படியே எங்க நான் கேட்கிறேன், இந்த டிவி பார்த்துட்டு ஏன் தெரியுமா சாப்பிடக்கூடாது சொல்றேன், கவனமெல்லாம் டிவிக்கு போயிருச்சா, சாப்பாடு ஒழுங்கா ஜீர்ணமாகலையா, கவனம் அங்க போனா ஜீர்ணமாக சொல்லணும் இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்ற கேளுங்க, தயவு செய்து யாருமே டிவி சீரியல் பார்க்காதீங்க. என்னன்னா எல்லா டிவி சீரியலும் பேட் கேரக்டர், ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு அடிச்சுக்குவாங்க, இதுதான் நாடகம், இது ஒரு மானங்கட்ட பொழப்பு, இதுல உட்காந்து வேற பாத்துட்டு இருக்கீங்க. முத்தாரம் முந்தானி முடிச்சு எல்லாம் அப்படிதான் இருக்கு எல்லா நாடகத்திலயும். இன்னும் ஏழு நாள்ல குடும்பத்தை பிரிச்சு காட்டுறோம் பாரு, நாடகத்துல யாருக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்கிறதே இல்லை, பிரிக்கிறதா வேலை. எந்த நாடகத்திலும் யாருமே ஒண்ணு சேர மாட்டேங்கிறாங்க. எதுக்கு அந்த கண்டறிவி பார்த்துட்டு இருக்கீங்க? வேற பொழப்பே இல்ல. புரிஞ்சுக்கங்க, எதை பத்தி யோசிக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம். அப்போ இந்த டிவி சீரியல் என்ன பண்ணனு கேட்டா, எல்லாரும் பார்த்து பார்த்து உண்மையிலேங்க இந்த டிவி சீரியல் நிறைய பாக்குறவங்க அதுவா மாறிடுறாங்க. இப்ப எல்லாம் யார பார்த்தாலும் அஞ்சலி மாதிரியே இருக்குது, நந்தினி மாதிரியே இருக்குது, அர்ச்சனை மாதிரி பொம்பளைகளை பார்க்கவே முடியறது இல்ல. புரிஞ்சுக்கங்க, அந்த டிவி சீரியல பார்த்து பார்த்து எல்லாத்துக்குமே பழிவாங்க ரோச்சு அதிகமாயிருச்சு. இதுல வேற புதுசா பாலிமர் சேனல்ல உள்ளம் கொள்ளையில போகுதேன்னு பிரியா என்ன பண்ற, ராம் என்ன பண்றான்னு சில பேர் யோசிக்கிறீங்க. தம்பி நீ தான் அதிக நாடகம் பாக்குற போல் இருக்கு, எல்லா கேரக்டரும் ஒழுங்கா சொல்ற, அப்புறம் எங்களை திட்டிட்டு இருக்கிற. எங்க எனக்கு என்ன நாடகமாக டைமா இருக்கும்? புரிஞ்சுக்குங்க, ஒரு மெமரி கெப்பாசிட்டி தான். நான் ஏதாவது வீட்டுக்கு போவேன் இல்லையா, அப்ப ஓடிட்டு இருக்கும், ரெண்டு சீன் பார்ப்பேன், அந்த சீன் மட்டும் தான் சொல்லுவேன், எனக்கு மத்ததெல்லாம் தெரியாது. சோ புரிஞ்சுக்குங்க, டிவி சீரியல் பார்க்காதீங்க. அது என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்க, டிவி சீரியல் மூலமாக உலக பெண்களை லாக் போட்டு வச்சிருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சோட்டா பீம், இந்த ஆண்களுக்கெல்லாம் ஐபிஎல் முடிஞ்சு போச்சு. இப்படி யாருக்கு என்ன வேணுமோ ஒரு நாலஞ்சு விஷயத்தை வச்சு மொத்த உலகத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. டிவி சீரியல் பாக்குறத மட்டும் நிறுத்தி பாருங்க, நம்ம யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறோம், நடந்தது, நடக்க போறது, நடக்கிற எல்லாம் தெரியும், அந்த பிரம்மாண்டமே தெரியும். நானும் 8 வருஷமா நான் பேசுற வீடியோ ஆடியோ புக்குன்னு ஊரெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. எல்லாரும், சில பேர் வாங்குறதே இல்லை, சில பேர் வாங்கினவங்க பாக்குறதே இல்லை. நானும் கேட்பேன், யாராவது பார்த்தானே சார், உங்களை சென்னையில 4 வருஷம்னால நான் பார்த்துருக்கிறேன், உங்க மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். முதல் கேள்வி கேட்பேன், வீடியோ வாங்கினீங்களா? வாங்கினேன். முழுசா பார்த்தீங்களா? இல்லை சார், எங்க டைமே இல்லை சார். நேற்று வம்சம் பார்த்தீங்களா? ஏன் பார்த்தேன், அந்த மண்ணாங்கட்டி பார்க்கற, என் வீடியோ பார்க்க மாட்டேன். நீ யோசிச்சு பாருங்க, அதுக்கு டைம் இருக்கா இல்லையா, இதுக்கு இல்லையா, அக்கறை இல்லைங்க. யாரெல்லாம் வீடியோ வாங்கி பார்க்க டைம் இல்லைன்னு சொல்றீங்களோ, அக்கறை இல்லை. கேட்டு பாருங்க, யாருக்கு அக்கறை இருக்கோ நைட்டோ நைட்டா பார்த்து முடிச்சிருவாங்க, பார்க்காம தூக்கம் வராது. அக்கறை இருந்தால் இந்த மாதிரி விஷயத்த சொல்றதுக்கு உலகத்தில் ஆளே இல்லை. தெரிஞ்சவங்க சொல்றதே இல்லை, சில பேருக்கு தெரியறதே இல்லை. இவ்வளவு இலவசமா சொல்லி இப்படிதான் இவ்வளவுதான் விஷயம் சொல்லுது, அதை பார்க்கறக்கே டைம் இல்லை, நான் என்னதான் பண்ணுவேன். புரிஞ்சுக்குங்க. சரி, அப்போ டிவி சீரியல் பாக்குறத விட்டுட்டு அப்ப சாப்பிடும் போது நியூஸ் கேட்கலாமா? நியூஸ் கேளுங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஈராக்கில் 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள், ரத்தத்தோட பாருங்க, உடம்பு ஜீர்ணமாகும். நியூஸும் பார்க்க கூடாது. சரி, சினிமா பார்க்கலாமா? சினிமா பாருங்க, விஜயகாந்த் சண்டை படம், டிஷ்யூம் டிஷ்யூம் அடி டிஷ்யூம் டிஷ்யூம் என்ன ஆகும், டிஷ்யூம் டிஷ்யூம் சுரப்பி தான் சுரக்கும், ஜீர்ண சுரப்பி எல்லாம் சுரக்காது. எங்க சில விஷயத்த பப்ளிக்ல சொல்ல முடியாதுங்க, அங்க எதை காட்டுறாங்களோ அந்த சுரப்பி எல்லாம் சுரந்துட்டு இருக்கும், ஜீர்ண சுரப்பி எல்லாம் சுரக்காது. புரிஞ்சுக்குங்க, சாப்பிடும் போது பாக்குற மாதிரியே காட்டுறாங்க டிவியில. புரிஞ்சுக்குங்க, சாப்பிடும் போது டிவியே பார்க்க கூடாதுங்க. இன்னொன்னு, டிவியே நிறுத்துங்க, முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, இனிமேல் டிவி பாக்குறதா இருந்தா நேஷனல் ஜியோகிராபி சேனல் பாருங்க, டிஸ்கவரி சேனல் பாருங்க. அதுல என்ன பண்ணுவான், தண்ணிக்குள்ள கேமராவை கொண்டு போயிருவான், மீன் எல்லாம் காட்டுவான், ஆகாயத்துக்கு போய் பறவை காட்டுவான், பனி மலைக்குள்ள போயிருவான், அடர்ந்த காட்டு பகுதிக்கு போயிருவான், பாலைவன பகுதிக்கு போயிருவான். காட்டு பகுதியில் போயிட்டு இந்த அமேசான் காடுகளில் மரங்கள் மிகவும் அடர்த்தியாக இருக்கின்றன, இங்கு பாம்புகள் மிகவும் நீளமாக இருக்கின்றதுன்னு சௌக்கியமா பேசிட்டு இருப்பான். மனுஷனை காட்டுற எந்த சேனலையும் பார்க்காதீங்க. புரிஞ்சுக்குங்க, டிவி பார்க்கறது நமது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கெட்ட காரியங்க, நிறுத்துங்க. எல்லாமே புரியும். சோ சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்தது, சாப்பிடும் போது புக் படிக்கூடாது. சில பேர் பார்த்திருக்கீங்களா, நாவல் எடுத்து படிச்சுட்டே சாப்பிடுவாங்க, வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே நாவல் படிச்சுட்டு. ராஜேஷ் கண்ணா கிரைம் சப்ஜெக்ட், சஸ்பென்ஸ். கதவை மெதுவாக திறந்தான், அங்கு ஒரு பிணம் படுத்து கிடந்தது, மார்பில் கத்தி குத்தப்பட்டிருந்தது, ஒரே ரத்தம். என்ன ஆகும், கொலவெறிதான் ஒரு உடம்புல சாப்பிட்டான். சாப்பிடும் போது படிக்கிற விஷயம் அது. சோ சாப்பிடும் போது புக்கு படிக்க கூடாது, ஏன் தெரியுமா, கவனம் சிதறது. அடுத்தது, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. இந்த பாயிண்ட்லயும் எல்லாருமே அவுட். நாம என்ன பண்ணுவோம், சாப்பிடும் பொழுதுதான் பேசுவோம், வேற டைமே இருக்காது. ஏன் சாப்பிடும் போது பேசினா என்ன, சாப்பிடும் பொழுது பேசும் பொழுது உதடு பிரியுதா, காத்து உள்ள போகுதா, எதை பத்தி பேசுவோம், டென்ஷன், கோபம், பயம், கவலை, குடும்பம், பிசினஸ், வியாபாரம், நஷ்டம் பேசுவோமா, அப்ப கவனம் போயிருதா, அப்ப வாயும் திறக்குது கவனம் போகுதா, சாப்பிடும் பொழுது பேசுறது, சாப்பாடு ஒழுங்கா ஜீர்ணம் பண்ணாது. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவாங்க, வந்தோன்னு என்ன பண்ணுவோம், வாங்க வாங்க வந்து நாலு வருஷம் இருக்குமா, இப்பதான் காத்திருச்சுதா, உட்காருங்க, அவங்க சொல்லுவாங்க, உட்கார கல்லா வரல, பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கைக்கு வந்திருக்கிறேன், அப்படி எடுத்து காட்டுவாங்க, நான்லாம் வாங்க மாட்டேன், முதல்ல உட்காருங்க, வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, என்ன சாப்பிடுறீங்க, அவங்க சொல்லுவாங்க, எங்க சாப்பிட்றக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, காலையில இருந்து 40 வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு போயிட்டு வந்தேன், எல்லா வீட்லயும் டீ காஃபி முறுக்கெல்லாம் கொடுத்து வயிறு கெடுத்துருச்சுங்க, கெட்டு போச்சுங்க, பிளீஸ் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே வேண்டாங்கன்னு கெஞ்சுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, பாவமா பாப்பீங்க, அப்படியா வயிறு கெட்டு போச்சா, என் பங்குக்கு நான் கிடைக்க வேண்டாம், சாப்பிட்டு தான் போகணும், உட்காருங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் வீணா போன முறுக்கு மிச்சர்லாம் எங்க இருக்குன்னு தேடி ரொம்ப வருஷமா வாங்கி யாரும் சாப்பிடாத இருக்கிறதால எடுத்துட்டு வந்து, நீங்க கஷ்டப்பட்டு நீங்களே செஞ்ச, நீங்களே செஞ்சு இனிப்பெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சதை யாரு கொடுக்காம எலி மாதிரி கொண்டு வச்சு அடம் பிடிக்கிறது, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு, சோத்துக்கு இல்லாம வராங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க, விடுறது இல்ல, அதை சாப்பிடாம விடுறது இல்ல, சாப்பிடுங்கன்னு. அவங்களும் சரி வேற வழியில வந்து மாட்டிக்கிட்டுமே சொல்லி அந்த வட போண்டா எடுத்து வாயில போட்டு மெல்லுவாங்க, அப்பதான் பர்மிஷன், சொல்லுங்க எதுக்கு வந்திருக்கீங்க, அவன் நிறுத்து சாப்பிட்டே பேசுங்க, அப்ப எடுத்து என் பொண்ணுக்கு கல்யாணம் இங்கதான் சீரங்கத்துலதான், நைட்டே வந்துடணும், இப்படி சாப்பிட்டே பேசணும், நோய் வருமா, நமக்கு ஒரு சந்தோஷம், சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஆரோக்கியமா வருவாங்க, கெடுத்து அனுப்புறதுல அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கெல்லாம். இன்னும் சில பேர் இருக்காங்க ஜென்ஸ் எல்லாம், ரோட்ல ஒரு ஃப்ரெண்ட பாத்துக்கிட்டா போதும், மச்சான் உன பார்த்து எவ்வளவு வருஷம் இருக்கும், ஒரு 10 வருஷம் இருக்குமா, உத்தரமேரூர்ல மீனாட்சி அம்மாள் காலேஜ்ல படிச்சோம் இல்லையா, அப்ப பார்த்ததானே 10 வருஷம் ஆச்சா இல்லையா, இப்ப நான் மச்சா இருக்கிறேன் அப்படின்னு பேசும்போது பாருங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசினா கண்ணு தேடும், எங்கேயாவது போய் சாப்பிடலாமான்னு, இப்ப எதுக்கு சாப்பிட போறீங்க, ஏன் பேசிக்க மாட்டீங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டா ஒரு இடத்த போய் உட்கார்றது, வடா போண்டா முறுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டே பேசுறது, அப்புறம் நல்லா இருக்கியா, இது வரைக்கும் நல்லா இருந்தேன், இத சாப்பிடும்போது பேசுறல உருப்பட்ட மாதிரிதான், இந்த சாப்பிடும் போது பேசுறதுன்னு யாரும் கண்டுபிடிச்சது, வீட்டுல விருந்தாளி வந்தா போதும் சும்மா உட்காந்துட்டு அப்படியே சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டே பேசுறது, தீந்து போச்சு பேசாத, தீந்து போச்சு பேசாத, நிறுத்து கொண்டு கொட்டு பேச பேசு, அது என்ன பழக்கம், சாப்பிடும் போது பேசுறது ஒரு கெட்ட பழக்கம், அதனால புரிஞ்சுக்கங்க, சாப்பிடுறது வேற பேசுறது வேற, அதனால இனிமேல் சாப்பிடும் பொழுது பேசவே கூடாது. சில பேர் இருக்காங்க செல்போன் வச்சுக்கோங்க, பாத்துக்கீங்களா, சாப்பிடும் போது செல்போன் வச்சு பாருங்க, சொல்லுப்பா இதோ சாப்பிட்டு இருக்கேன், அதை வந்துடுற அப்படியே போயிரு, வந்துடாது அப்படியே போயிரு. சில பேர் இருக்காங்க இயர்போன் மாட்டிக்குவாங்க, அப்படியே சாப்பிட்டே பேசுறது, ஆமா அந்த செக்கன் கொடுத்துரு, அதாங்க பாத்துக்கோ, பிசினஸ் சாப்பிடும் போது ஒரு வீட்டுக்கு போனேன், விருந்தாளியா போனேன், அந்த வீட்டுக்காரர் வந்தாருங்க, வீட்டுக்குள்ள வரும்பொழுது கார்ல இருந்து இறங்கி இயர்போன்ல பேசிக்கிட்டே வராரு, பிசினஸ் கதவை திறந்து உள்ள வந்து எங்க என்ன பார்த்து போன்ல பேசிட்டு இருக்காரு, இயர்போன்ல என்ன பார்த்து வாங்கயா சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு அவரு வாட்டுக்கு பாத்ரூம்ல வந்துட்டாரு, கக்கூஸ்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காரு, ஆமா 4 செக் அங்க போகணும், 4 சரக்கு இங்க போகணும், கக்கூஸ்குள்ள பிசினஸ். வெளியே வந்தாரு, அப்படி பாத்ரூம்ல போனாரு, வெளியே வந்தாரு, டைனிங் டேபிள் முன்னா உட்கார்ந்தாரு, சாப்பிடும் போது பேசிட்டே சாப்பிடுறாரு, பிசினஸ் சாப்பிட்டு முடிச்சாரு, என்கிட்ட வரங்கியா விட்டு வீட்டு விட்டு போயிட்டாரு. அந்த மனைவி பார்த்து கேட்டேன், இவர்கிட்ட எப்ப பேசுவீங்கன்னு, எப்பாவது கூப்பிட்டா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும், அப்புறமா அவரே கூப்பிடுவாருன்னு, புரிஞ்சுக்கங்க, எப்ப பார்த்தாலும் சில பேர் போன்லயே இருக்க வேண்டியது, சாப்பிடும் போது போன்ல பேசிட்டே சாப்பிட்டா எப்படிங்க ஜீர்ணமாகும், அப்புறம் சம்பாரிச்ச பணத்தை கொண்டு வந்து அப்புறம் ஆபரேஷன் கொடுக்க வேண்டியது, புரிஞ்சுக்கங்க, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. இங்க பாருங்க நான் சொல்றதெல்லாம் நான் கண்டுபிடிக்கலைங்க, ஏற்கனவே நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கைங்க, அதான் சொல்றேன், நான் என்ன பெருசா சொல்லிட்டேன், தாத்தா பாட்டி சொன்னாங்களா இல்லையா சாப்பிடும் போது பேசாதேன்னு சொன்னாங்களா இல்லையா, எங்கள் வீட்டு பிள்ளை படத்துல எம்ஜிஆர் சாப்பிடும் போது பேசுவாரு, அந்த குட்டி பொண்ணு சொல்லும், மாமா சாப்பிடும் போது பேசாதேன்னு சொல்லும், அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியுது, புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே சொன்னதுதான், நான் என்ன பண்றேன், டெக்னிக்கலா மானே தேனே எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கிறேன், ஏன்னா நாம எல்லாம் சயின்டிபிக்கா ஏமாந்துருக்கோம், சயின்டிபிக்கா சொன்னாதான் பிரிக்க முடியும், சோ சாப்பிடும் பொழுது பேசாதீங்க, அது நல்லது கிடையாது, சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கலாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசாம இருந்த என்ன, இங்க பாருங்க சாப்பிடும் போது பேசுங்க, என்ன பேசணும், முக்கியமான விஷயம் இருந்தா பேசுங்க, எப்போ வாயில வச்சுட்டு பேசக்கூடாது, முழுங்கிட்டு முக்கியமான விஷயம் இருந்தா பேசுங்க, குழம்பு கொண்டு வா பொரியல் வேண்டாம் இது பேசணும், முழுங்கிட்டு ஊர்கதை பேசிட்டு கூடாது. நான் முக்கியமான விஷயம் சொல்றது சாப்பாட்டை பத்தி, அதுக்காக உட்காந்துட்டு ஒண்ணுமே சோறு போட முடியாது உட்காந்துட்டு இருக்காதிங்க. அடுத்தது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு அமிர்தம். இந்த ஹோட்டல் சாப்பாட்டு வீட்டு சாப்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹோட்டல்ல பெரிய அடுப்புல பெருசா வச்சு சமைப்பாங்க, வீட்டுல குட்டி அடுப்புல குட்டியா சமைப்பாங்களா? நீங்க செக் பண்ணி பாருங்க, ஒரு உணவை எவ்வளவு மெதுவா சூடு பண்றோமோ சத்து நிறைய இருக்கும், எவ்வளவு வேகமா சூடு பண்றோமோ சத்து கம்மியாயிரும். நீங்க கேஸ் ஸ்டவ்ல சமைக்கும் பொழுது சிம்ல வச்சு சமைச்சு பாருங்க, நிறைய எனர்ஜி இருக்கும். பெருசா வச்சு சமைச்சு பாருங்க, சத்து கம்மியா இருக்கும். வீட்டு அடுப்பை விட ஹோட்டல்ல இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாருங்க, பெரிய அடுப்ப வேகமா எரி வச்சு சமைக்கிறாங்களா, அதுலயே எல்லா சத்தும் போயிருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. ஹோட்டல் சாப்பாட்டுல அஜினமோட்டா சோடா பல்லாம் போட்டிருப்பாங்க, அது டேஸ்டுக்காக பழசு போட்டிருப்பாங்க. பல ஹோட்டல்ல பழையதான் கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க பிசினஸ் பண்றாங்களா, இன்னைக்கு மீந்து போனதெல்லாம் தூக்கி குப்பையிலேயே போடுவாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நாளைக்கு கொஞ்சம் கலந்துருவாங்க. சோ ஹோட்டல் சாப்பாடை சாப்பிடாதீங்க, அது சத்தே இல்லைங்க. அதுலயும் குறிப்பா KFC, பீசா ஹட், மெக்டோனல்ஸ் அந்த பக்கம் போகாதீங்க, அதுக்கு பேசாம தூக்கு மாட்டி தொங்கிருங்க, ரெண்டு ஒண்ணுதான். எங்க குப்பைய எந்த நாட்டிலையும் இருக்கிற மாமிச துண்டுகளையும் அதை இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டெய்னர்ல போட்டு குப்பையெல்லாம் அனுப்பிச்சு வச்சு அதை ஒருத்தன் வித்துட்டு இருக்கிறான், அது வேற காசு கொடுத்து சாப்பிடுறீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கடையில போய் சாப்பிடும் பொழுது 5000 ரூபாய் 10000 ரூபாய் பில்லு வருதா? சின்ன சின்ன கடையில போய் பார்த்தா 100 ரூபாய் சாப்பிடுற பில்லு வருதா? இங்க போய் சண்டை, அங்க போய் தேங்க்யூ டீசென்டா டீசென்டா கொடுத்தா விஷத்தை குடிக்க வேண்டியது. ஒரு விஷயம் புரியுமா? இங்க பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளியும் KFC, மெக்டோனால்ஸ், பீசா ஹட், டொமினோஸ் இருக்கு இல்லையா, அதோட முதலாளியும் ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஆளு தான். இவங்க என்ன பண்றாங்க, உணவு அப்படிங்கிற முறையில பாய்ச்சலை கொடுத்து உலக மக்களுக்கு நோயை உண்டு பண்ணி அவன் மருந்து சப்ளை பண்றான். அதே மாதிரி பெப்சி, கோக், ஃபேண்டா, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, உலகத்தில் வைக்கிற எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி முதலாளியும் மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளியும் ஒருத்தன் தான். இவன் என்ன பண்றான், கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து எல்லாத்துக்கும் நோயை உண்டு பண்ணி அப்புறம் மருந்து மாத்திரை கொடுக்கறான். அதே மாதிரி கடையில் வைக்கிற எல்லா சோப்பு, ஹமாம், லைபாய், லக்ஸ், டவ், பியர்ஸ், பெஸ்ட், பெப்சரண்ட், கோல்கேட், உலகத்தில் வைக்கிற எல்லா கன்சியூமர் ப்ராடக்டுடைய முதலாளி ஒரே ஒருத்தங்க. அவன் யாரு, அவன் பேர் என்னங்கிறத நான் 4வது நாள் உலக அரசியல்ல சொல்லுவேன். புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் வைக்கிற எல்லா பொருளும் ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு சொந்தங்க. இவங்க என்ன பண்றாங்க, பல்ல கெடுக்கணும்னா இந்த பெப்சரண்ட், கோல்கேட் இருக்கு இல்லையா, அதுல கெமிக்கலை கலந்து பல்ல கெடுத்துட்டு அப்புறம் பல்லுக்கு மருத்துவம் பாக்குறானுங்க. தோலுக்கு நோய் வரணுமா, ஹமாம் சோப்புல கொஞ்சம் விஷத்தை கலந்து தோல் நோய் உண்டு பண்ணி அப்புறம் தோல் நோய்க்கு மருத்துவம் பாக்குறானுங்க. இவங்க வந்து இந்த இது மாதிரி, இந்த மைக்ரோசாப்ட் கம்பெனி மாதிரி, பில்கேட்ஸ் மாதிரி, வைரஸ் அவன் தான், ஆன்டி வைரஸ் அவன் தான். இவனே ஆன்டி வைரஸ் கண்டுபிடிப்பான், அப்புறம் வைரஸ் கண்டுபிடிப்பான். புரிஞ்சுங்க, வைரஸ் முடிச்சா. அதே மாதிரி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கேங் விளையாண்டு இருக்குங்க. அதனால சொல்றேன், தயவு செய்து ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. இந்த KFC, மெக்டோனல்ஸ் எல்லாம் ஜாலியா என்னைக்காவது ஃபேஷனா சாப்பிடுங்க, இதுவே பொழப்பா பண்ண வேண்டாம். இப்ப எல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு, சமைக்க வேண்டாம், இன்னைக்கு KFC போலான்னு ஒரு பெருமை. குப்பைய சாப்பிடுறதுக்கு ஒரு பந்தா. புரிஞ்சுக்குங்க, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடு அமிர்தம்னு யாரு தெரியுமா? தெரியும். என்னைக்காவது நார்த் இந்தியாவுக்கோ, துபாய்க்கோ, சிங்கப்பூருக்கோ, மலேசியாவுக்கோ தனியா போய் வேலை செய்யும் பொழுது சோத்துக்கு வக்கு இல்லாம சிங்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் வந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு ஒரே ஒரு தயிர் சாப்பாடு கூட கேட்டு உட்காந்துருப்பாங்க. உண்மையிலங்க, வெளியெல்லாம் போனா எங்க போனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கிறதே இல்லைங்க. ஏன் தெரியலன்னா, வீட்டுல நல்ல சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல நிறைய தெம்பு இருக்கா, தெரிய மாட்டேங்குது. 6 மாசம் வெளியே போய் சாப்பிட்டு பாருங்க, ஹோட்டல்ல உடம்புல ஒண்ணு இல்ல, ஆடி போயிரும். யாராவது வீட்டு சாப்பாடை குறை சொல்லிட்டே சுத்திட்டு இருக்கிறாங்களா, துரத்தி விடுங்க, எங்காவது நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வரட்டும், அப்புறம் வந்து உட்காந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுன்னு கெஞ்சிட்டு இருக்குங்க. சோ வீட்டு சாப்பாடு அமிர்தம், ஹோட்டல் சாப்பாடு சரியில்லை. சாப்பிடுங்க வேண்டாம் சொல்ல, அதுவே ஒரு பொழப்பா செய்ய வேண்டாம். ஜாலியா ஏதோ ஜாலியா என்னைக்காவது ஃபேஷனா சாப்பிடுங்க. அடுத்தது சாப்பிடும் பொழுது சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து முதுக நேரா வச்சுதான் சாப்பிடணும், அப்பதான் ஜீர்ணமாகும். காலை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு சாப்பிட்டா ஜீர்ணமாகாது. இவருங்க காலை தொங்க போட்டு உட்கார்றது எவ்வளவு மோசம்னு சொல்றேன். நம்ம என்ன பண்றோம், ஆபீஸ் சேரு, வீட்டில் சோபா, கட்டில், பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, டூ வீலரில், ஸ்கூலில், காலேஜில், ஃபங்க்ஷனில், எல்லா இடங்களிலும் காலத்தொங்க போட்டு உட்காரமா? இந்த காலத்தொங்க போட்டு உட்கார்றது எவ்வளோ மோசம் தெரியுமா? ஏன்னா ரத்த ஓட்டமெல்லாம் காலுக்கே போயிருங்க, வயிற்றுக்கு வராது. புரிஞ்சுக்குங்க, சாப்பிடும் பொழுது சம்மண கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட சாப்பிட ஜீர்ணமாகும். ஏன் தெரியுமா? காலுக்கு போக வேண்டிய ரத்தமெல்லாம் வயிற்றுக்கு போகுமா? நல்லா ஜீர்ணமாகுங்க. முடிஞ்ச வரைக்கும் காலத்தொங்க போட்டுட்டு உட்காராதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் காலத்தொங்க போட்டு உட்காடுறீங்களோ உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போங்க. இப்பெல்லாம் ஏன் தெரியுமா எல்லாத்துக்கும் நோய் வருது? எல்லாரும் காலத்தொங்க போட்டு உட்காடுறதுதான். ஏன்னா ரத்த ஓட்டம் தேவையில்லாம காலுக்கு போயிருது. முக்கியமான உறுப்புகள் எங்க இருக்குது? இந்த இடுப்புக்கு மேலதான் இருக்க எல்லா உறுப்புகளும். கால சம்மணங்கால் போட்டு உட்காரும் பொழுது முக்கியமான உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமா பாயும். என்னால கால தொங்க போட்டு உட்கார்ந்து 8 மணி நேரம் எல்லாம் பேச முடியாதுங்க. ஆனா சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்தனா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ரத்த ஓட்டம் உடம்புல பாயுது, காலுக்கு போறதில்ல. அதனால நான் என்ன சொல்றேன், எப்பெல்லாம் சாப்பிடுறீங்களோ சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட சாப்பிட ஜீர்ணமாகும். இங்க பாருங்க, கீழே உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லல, டைனிங் டேபிள்ல சேர்ல உட்காந்துக்குங்க. அந்த சேர்ல கால் மடக்கி உட்காருங்க. ஒருவேளை கால் மடக்கி உட்கார முடியலன்னா ஒரு காலையாவது மடக்கி உட்காருங்க. எவ்வளவு மடக்கி உட்கார்ந்து சாப்பிடுறீங்களோ அவ்வளவு நல்லது. இல்லைங்க எனக்கு கால் மடக்க முடியலன்னா நீங்க கால் நீட்டி உட்காந்துக்கலாம். வீட்டுல சாப்பிடும் பொழுது இந்த பாட்டியில உட்காந்துருப்பாங்க இல்லையா, இந்த கால் நீட்டி உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா ஜீர்ணமாகும். அடுத்தது குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். ஏன்? உடம்பின் டெம்பரேச்சர் 37 டிகிரின்னு பார்த்தோமா, 37 டிகிரி 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் பார்த்தோமா, உடம்பு ஒழுங்கா மெயின்டைன் இருக்கா டெம்பரேச்சர், பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ? எப்ப குளிக்கிறோமோ நமது உடம்பின் ஆரோக்கியமான வெப்பநிலை மாறிடும். அது மறுபடியும் வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுங்க. இங்க பாருங்க, 3/4 மணி நேரம் கரெக்டா 3/4 மணி நேரம் இல்ல, நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஒருத்தருக்கு 10 நிமிஷம் வந்துடும், ஒரு குத்தி மதிப்பா சொல்றேங்க. அப்போ குளிச்ச உடனே சாப்பிட்டா என்ன ஆகுன்னா, குளிச்ச உடனே தோல் டெம்பரேச்சர் மாறி போச்சா, அதை சரி பண்ணிட்டு இருக்கா? அந்த நேரத்தில் ஜீர்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. நீங்க குளிச்சுட்டு உடனே சாப்பிட்டு பாருங்க, அன்னைக்கு வயிறு திம்முன்னு கஷ்டமா இருக்கும், என்னமோ டிஃபரெண்டா இருக்கும். அதனால குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்கள். அதே மாதிரி சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க. ஏன்? சாப்பிடுற சாப்பாடு வாயு வயிறு குடல்ல ஜீர்ணமாகி ரத்தத்துல கலந்து அது ரத்தத்தில் சுத்திட்டு போய் பேங்க்ரியாஸ்ட இன்சுலின் வாங்கி செல்லுக்குள்ள போய் மைட்டோ கான்ட்ரியில உட்கார்ந்து ஒரு வெப்பத்தை உருவாக்கி இயக்க சக்தியா மாறி பிராணசக்தியா மாறக்கு 2.5 மணி நேரம் ஆகுமா? அப்போ அந்த 2.5 மணி நேரத்துல குளிச்சா என்ன ஆகுனா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே குளிங்க, அன்னைக்கு சாப்பாடு ஜீர்ணமே ஆகாது. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னு குளிச்ச உடனே ஜீர்ணம் பண்ணிட்டு இருந்த உடம்பில் இருக்கிற சக்தி இந்த தோல் டெம்பரேச்சருக்கு மாறிடும், ஜீர்ணம் ஒழுங்கா ஆகாது. அதனால குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க. சில பேர் மாத்தி பயன்படுத்துறாங்க, நான் நிறைய பேர்த்த கேட்டேன், அதிர்ச்சி ஆயிட்டேன். சில பேர் குளிச்சா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டா 3/4 மணி நேரம் குளிக்கிறாங்க. டிவிடி கேட்கும்போது தப்பா கேட்டாங்க போல் இருக்கு, நல்லா யோசிங்க. குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க. அடுத்தது, எந்த அம்மாவும் உங்க சொந்த குழந்தையோட உட்காந்து சாப்பிடாதீங்க, நல்லது கிடையாது. என்னது, என்னோட குழந்தையோட உட்காந்து நான் சாப்பிட்டா நல்லது இல்லையா? ஆமா. ஏன்? இந்த அம்மாக்கள் செய்யற தப்பு என்னன்னா, இந்த குழந்தைகள் உட்காந்து சாப்பிடுறாங்க இல்லையா, இந்த அம்மாவும் சாப்பிடுவாங்க, குழந்தைக்கு போட்டுருவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மாவுக்கு ரொம்ப பாசம், எல்லா அம்மாவுக்கும் பாசம்தான். இவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ, ஏய் ரசம் ஊத்திக்கோ, ஏய் காலை தொங்க போடு, ஏய் பேசாத, அது இங்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்றாங்க, தான் சாப்பிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு பரிமாறினா கவனம் எல்லாம் குழந்தைய மேய்க்கிறதுலயே இருக்குது. இந்த அம்மா சாப்பாட்டை கோட்டை போட்டுறாங்க. அதனால அம்மாக்கள் சாப்பிடும் பொழுது முதல்ல குழந்தைக்கெல்லாம் போட்டுட்டு அவங்க எல்லாம் நிம்மதியா சாப்பிட்டு போனோடனே நீங்க தனியா உட்காந்து சாப்பிடுங்க. சில பேர் கல் நெஞ்சம் உள்ள அம்மாக்கள் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுக்குங்க. எந்த அம்மா கல் நெஞ்சமே கிடையாது. எங்க வீட்டிலங்க நான் என்ன பண்ணுவேன், தட்டுல சாப்பாடு போடுவேன், எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க சரிங்களா. நான் உட்காந்து தனியா நான் நினைச்சுக்க தனியா உட்காந்து சாப்பிட்டுருக்கேன்னு சாப்பாடு போடுவேன், குழம்பு ஊத்துவேன், சாப்பிடுவேன், சாப்பாடு போடுவேன், ரசம் வேண்டாம், சரி மோர் ஊத்தலான்னு மோரை எடுத்து ஊத்த போவேன், எங்க அம்மா குரல் கேட்கும், ஏண்டா ரசம் சாப்பிடலையா அப்படின்னு. அப்பதான் தெரியும் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கிருந்து வாட்ச் பண்றாங்க தெரியாது, ஓரமா இருந்து அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாங்க, நான் ரசம் சாப்பிடலன்னு பின்னால தெரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பொரியல் எடுத்து தட்டுல வைப்பேன், எங்க அப்பா அங்கிருந்து சொல்லுவாரு, டே பொரியல சின்ன தட்டுல வைடா தனியா வேணுமா, அவரை யோசிப்பேன் அவர் பாத்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அம்மா அப்பாக்கு இதான் வேலை, இந்த குழந்தைக்கு சாப்பிடும் போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போன எடுத்து பார்ப்பாங்க, என்ன கொஞ்சமா சாப்பிட்டுருக்கான், எங்கேயோ தின்ட்டு வந்திருக்கான், கண்டுபிடிச்சிருவாங்க, அளவு கரெக்டா தெரியும், மோபம் முடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அம்மாக்கள் நீங்க சாப்பிடும் பொழுது தயவு செய்து உங்க குழந்தையோட சாப்பிடாதீங்க, அவங்களுக்கு எல்லாம் பரிமாறிட்டு தனியா சாப்பிடுங்க, உங்க கவனத்தை சாப்பாட்டுல வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா ஜீர்ணமாகுமே. சில பேர் இருப்பாங்க கை குழந்தை வச்சிருப்பாங்க, அந்த கை குழந்தை மேல ஏறும் கீழே இறங்கும், சாப்பாட்டு தட்டுல கால் வைக்கும், சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும், அது கூட பேசிட்டே சாப்பிட்டீங்கன்னா நீங்க எப்படி சாப்பாடு ஜீர்ணம் பண்ணுவீங்க. கை குழந்தைய உங்க மாமியார்ட்டையும் அம்மாட்டையும் யார்ட்டே கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டு முழு முழு கவனத்தையும் சாப்பாட்டுல வச்சு சாப்பிடுங்க, அம்மாக்கள் உங்க சாப்பாடு நல்லா ஜீர்ணமாகும். இங்க பாருங்க இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு, அவ்வளவுதான் சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட், எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது சரிங்களா. எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. டைம் ரொம்ப கம்மியா இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்கு, நான் ஸ்பீடா சொல்லுவேன், முடிஞ்சா நோட் பண்ணிக்கங்க, எது இதெல்லாம் சாப்பிடலாம், எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரெடி ஜுட் ரெடி. என்ன வேணாலும் சாப்பிடலாம். இப்ப எதுக்கு பேப்பர் பண்ண தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன வேணா சாப்பிடலாம். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க பூமிக்கு கீழே விளையறத சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா, நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்களா, சாப்பிடாம இருங்க, அதே குரூப் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லும் பூமிக்கு மேல விளையறதையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லும், என்ன பண்ணுவீங்க. இருக்கிறது ரெண்டு ஐட்டம் தான், பூமி கீழே ஒண்ணு, பூமிக்கு மேல ஒண்ணு, புரிஞ்சுக்குங்க. பூமி கீழே என்ன விளையுது, கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்குங்க. இதை சாப்பிட்டா என்ன வியாதி வரும், இங்க பாருங்க, ஒண்ணு இல்ல பிரச்சனை, பூமிக்கு கீழேயா மேலேயாங்கிறது இல்ல, உங்களுக்கு சாப்பிட தெரியுமா தெரியாதாங்கிறதுதான். உருளைக்கிழங்க சாப்பிட்டா ஏன் என்ன ஆயிரும், ஒன்னும் ஆகாது. உருளைக்கிழங்க நம்ம எப்படி சாப்பிடுறோம்னா, உருளைக்கிழங்க வாயில போட்டு ஒழுங்கா மெல்லாம பசி இல்லாதப்போ டிவி பார்த்துட்டு பேப்பரை படிச்சுட்டு என்ன பண்றோம், அப்படியே முழுங்கிடுறோமா. இந்த உருளைக்கிழங்கு வாய்க்குள்ள போகும்போது உருளைக்கிழங்கா இருக்குதா, வயிற்றுக்குள்ள போகும்போது உருளைக்கிழங்காவே போகுது, குடலுக்கு போகும்போது உருளைக்கிழங்காவே போகுது, கடைசியா இங்க அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல அங்க வந்து விழுகும் போது அங்க, புரிஞ்சுதா, அங்க வந்து விழுகும் போது உருளைக்கிழங்காவே வந்து விழுந்துருது, அங்க என்ன எங்கன்னு புரிஞ்சுதான் அங்க. இப்ப சொல்லுங்க பிரச்சனை உருளைக்கிழங்கா, உங்களுக்கு சாப்பிட தெரியலையா, இனிமேல் உருளைக்கிழங்கு யாராவது கொடுத்தா வாயில போட்டு நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு உருளைக்கிழங்கில் உள்ள கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் இருக்கு இல்லையா, அதை வாயிலேயே பிரிச்சிடணும். தொண்டை வழியா இறங்கும் பொழுது அது உருளைக்கிழங்குன்னு பேர் இருக்க கூடாது, கூழ்னு மாத்தணும், பேஸ்ட். இப்போ உருளைக்கிழங்க வாயிலேயே பேஸ்ட் மாதிரி மாத்தி முழுங்கினா வயிற்றுக்கு தெரியுமா உருளைக்கிழங்குன்னு, வயிற்றுக்கு தெரியுமா பூமி கீழேயா மேலையான்னு, புரிஞ்சுக்குங்க. இனிமேல் எப்ப யாரு எது சாப்பிட்டாலும் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க, வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. அப்படி சாப்பிட்டா இங்க பாருங்க, இனிமேல் எப்ப எதை சாப்பிட்டாலும் வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. இப்படி சாப்பிட்டீங்கன்னா பூமிக்கு மேல கீழையும் சாப்பிடலாம், பூமிக்கு மேலையும் சாப்பிடலாம், நேஷனல் ஜியோகிராபி சேனல் வர எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிடலாம், டிஸ்கவரி சேனல் வரதெல்லாம் பிடிச்சு சாப்பிடலாம், ஒன்னும் ஆகாது. பிரச்சனை சாப்பிட தெரியலை. இவருங்க சும்மா சொல்லுங்க, என்ன வேணா சாப்பிடலாங்க, நான் சும்மா சொல்ல, உங்க ஊர்லயே சில பேர் இருப்பாங்க சிக்கன், மட்டன், சுக்கா, கொத்து, புரோட்டா, ஆனியன் ரோஸ்ட்னு நல்லா சாப்பிடுவாங்களா, 90 வயசு நல்லா இருப்பாங்களா, பாத்துருப்போமா இல்லையா. அதே ஊர்ல தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ஒருத்தர் கேன்சர் வந்திருக்கும், வந்திருக்கா இல்லையா. ஏன், எது சாப்பிடறோம் முக்கியம் இல்லைங்க, எப்படி சாப்பிடுறோம் தான் முக்கியம். அதனால இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட போறீங்க இல்லையா, இன்னைக்கு மத்தியானம் நிறைய ஐட்டம் எல்லாம் கொடுப்பாங்க, நல்லா கேட்டுக்கங்க. எதுவுமே வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. இன்னைக்கு மத்தியானம் நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு வாய் வயிற்றுல முழுங்கிட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு மத்தியானம் உங்க வயிறு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஏய் கடந்த 45 வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், வயிற்றுல எனக்கு பேர் தெரிஞ்சது, இன்னைக்கு என்ன ஒரு பேரும் தெரியல அப்படின்னு கேட்கணும். நீங்க வயிற்று சொல்லுங்க, வயிறு இனிமேல் உனக்கு பேரே தெரியாது, கூழ் மட்டும்தான் வரும் சொல்லிட்டீங்கன்னா என்ன வேணாலும் சாப்பிடலாம். பருப்பு வடை, மசால் வடை இருக்கு இல்லையா, நல்ல பெரிய மசால் வடை, அதுல கள்ள பருப்பு எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வடையை நான் 1000 பேத்து கொடுக்கறேங்க, 1000 பேத்த சாப்பிட சொல்லுங்க. 1000 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1000 பேர் அடுத்த நாள் மலம் போவாங்க இல்லையா, அப்ப போய் அதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். 1000 பேத்து மலத்திலையும் என்ன இருக்கு தெரியுமா, பருப்பு வடையில கள்ளப்பருப்பு போட்டாங்களா குண்டு குண்டா, அந்த முழு கள்ளப்பருப்பு அந்த மலத்துல கிடக்கும். அப்ப என்ன அர்த்தம், வடையில போட்ட கள்ளப்பருப்பு எந்த செக் போஸ்ட்லயும் மாட்டாம ஹைவேஸ்லயே பூந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் உட்கார்ந்துட்டு எனக்கு புரோட்டீன் கம்மியா இருக்குன்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, வடையில போட்ட பருப்பு அங்கேயே போச்சு. இனிமேல் எல்லாரும் மலம் போனா ஒரு முறை ஒத்து பார்க்கணும், எந்த பருப்பு இருக்கக்கூடாது, ஏன் ஒரு கடுகு கூட இருக்கக்கூடாது. சில பேத்துக்கு பருப்பா இருக்கும், சில பேத்துக்கு வடையே கிடக்கும், சில பேர் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், தேங்காய் மாங்காய் பட்டாளி சுண்டு எல்லாம் தெரியும், நேற்று என்ன சாப்பி சொல்லி போடலாம். சாப்பிட தப்பு தப்பா சாப்பிட வேண்டியது, அப்புறம் உணவை குறை சொல்ல வேண்டியது. புரிஞ்சுக்கங்க, சாப்பிட்ற முறை தாங்க ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வாயில கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்றோமோ அது மருந்தா தாங்க மாறும். பாருங்க, இனிமேல் மலத்துல ஒரு கடுகு கூட இருக்க கூடாது. எப்ப கடுகு இருக்கோ என்ன அர்த்தம், கடுகு ஒழுங்கா ஜீரணமால அர்த்தமா, கடுகே இல்லைன்னா அப்ப எல்லாமே ஜீரணமாயிச்சு அர்த்தமா. புரிஞ்சுக்கங்க, கடுகு இல்லாத மலம் பெறுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். உங்க ஊர்ல எனக்கு சின்ன ஸ்பான்சர் பண்ணுங்க, உங்க ஊர்ல ஒரு கல்வெட்டு ஒன்னு எடுத்து நடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எடுத்து வைங்க சரிங்களா, அதுல கடுகு இல்லாத மலம் பெறுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் போட்டு ஈழர் பாஸ்கர் எழுதி வைங்க, பிற்காலத்தோட சந்ததிகள் பார்த்து புரிஞ்சுக்குமா இல்லையா. இன்னொரு ஐடியா, நாம ஒழுங்கா சாப்பிட்டோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யூரோப்பியன் டாய்லெட் இருக்கு இல்லையா, உட்கார்ந்து லெட்டின் போற மாதிரி அதுல தண்ணி இருக்குமில்ல, இங்க பாருங்க தப்பு தப்பா சாப்பிட்டு போய் மலம் போங்க, மலம் தண்ணியில முங்கிரும். நான் சொன்ன மாதிரி நல்லா கூல் மாதிரி இறைச்சு சாப்பிட்டுட்டு மலம் போங்க, எல்லா மலமும் தண்ணியில மிதக்கும். யார் ஒருவர் ஒழுங்கா சாப்பிடுறீங்களோ மலம் தண்ணியில மிதக்கும், தப்பு தப்பா சாப்பிட்டா மலம் தண்ணியில முங்கிரும். எவ்வளவு சிம்பிள் ஐடியா, நீங்க ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் டெக்னிக், முங்குச்சா மேந்துச்சா வேலை முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க மிதக்கணும், நான் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருவேன், ஆபரேஷன் தியேட்டர் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், கதவை திறக்கும் போது கேள்வி கேட்பேன், முங்குச்சா மேந்துச்சான்னு மரியாதையா பதில் சொல்லணும், முங்குனா மாட்டிட்டீங்க மிதக்கணும். சில பேர் யோசிக்கிறீங்க, தம்பி உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணியா, என்ன பண்றது ஃப்ரீ டைம்ல ஹாபியா இருக்கும்போது இப்படி எல்லாம் யோசிக்கிறதா. அடுத்த கேள்வி, தம்பி பல்லால நல்லா கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடணும் அரைச்சு சாப்பிடணும்னு சொல்றையே, எனக்கு பல்லே இல்லையே நான் என்ன பண்றது. சில பேர் கேட்க கூச்சப்பட்டு உட்கார்ந்துருப்பீங்க, அதுக்கு பதில் சொல்றேன், எப்ப பல்லு இல்லையோ, நீங்க குழந்தைகள், குழந்தைக்கு பல்லு இல்லையா அதுக்கு என்ன பண்றோம், சாலிடா கொடுக்கறோமா, கடினமான பொருள் கொடுக்கறோமா, லிக்விட் மட்டும் கொடுக்கறோமா, பால் இளநி கூழ் கூழ் மாதிரி அரைச்சு ஏதோ பண்ணி கொடுக்கறோமா இல்லையா. எப்ப பல்லு போச்சோ, நீங்க குழந்தைகள் எப்படி சாப்பிடணும்னா, பல்லு போனவங்க யாருமே கடினமான பொருளை சாப்பிடவே கூடாது, கஞ்சி லிக்விட் ஐட்டம் தான் சாப்பிடணும், நீராகாரம் தான் சாப்பிடணும். ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா நல்லா கேவனிங்க, சாப்பாட்டை கையால நல்லா பிணைஞ்சு கூழ் மாதிரி பண்ணி, இங்க பாருங்க பல்லு செய்ய வேண்டிய வேலை கை கொடுத்துடணும், கூழ் மாதிரி அரைச்சாச்சா, இப்ப வாயில போட்டு முழுங்கிடக்கூடாது, ஏன் எச்சில் கலக்கணுமா. அப்ப என்ன பண்ணணும், பல்லு இருக்கிறதா கற்பனை பண்ணி ஒரு 10 முறை சும்மா அதக்கணும், பாருங்க சும்மா பல்லு இருக்கோ இல்லையோ ஒரு 10 முறை வாயில வச்சு அதக்கனா எச்சில் கலந்துருமா, பல்லு செய்ய வேண்டிய வேலை கை கொடுத்தாச்சு, எச்சில் கலக்க வேண்டிய வேலைக்கு மென்னாச்சு, இப்ப முழுங்குங்க சாப்பாடு ஜீர்ணமாகும். எப்ப பல்லு போச்சோ அவங்களுக்கு எல்லா வியாதியும் வருது, ஏன் தெரியுமா, பல்லு இருக்கிறவங்களே மெல்றதில்ல, இவங்க முழுங்கிடுறாங்களா அது உள்ள போய் கெட்ட சக்கர கெட்ட குழுப்பா போயிருதுங்க. அதனால எப்ப பல்லு போச்சோ நான் சொல்ற மாதிரி கையில நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. இல்ல கீரை சாப்பிடணும், காய்கறி எல்லாம் சாப்பிடணும், கையில பிணைய முடியலன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐடியா சொல்றேன், ஒரு குண்டால கீரை காய்கறி எல்லாம் போட்டு பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிருங்க. குழந்தைக்கு அப்படித்தானே கொடுப்பீங்க, குழந்தைக்கு கொடுக்குற மாதிரிதான் நல்லா கடைஞ்சு அதுக்கப்புறம் தட்டுல போட்டு வாயில போட்டு அஞ்சு முறை அதைக்கி முழுங்குங்க, ஜீரணமாகும் கீரையெல்லாம். ஓகே, அடுத்த கேள்வி, எனக்கு புரோட்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, பல்லே இல்லை, நான் என்ன பண்றது? அதுக்கு ஐடியா இருக்குது, புரோட்டா குருமா வாங்கிட்டு வந்து மிக்சியில போட்டு கிருன்னு அடிச்சிருங்க, கூல் மாதிரி ஆயிருமா? பல்லு செய்ய வேண்டிய வேலை மிக்சி பண்ணிருச்சா? இப்ப வாயில போட்டு பத்து முறை அதக்கி புரோட்டாவை முழுங்க, புரோட்டாவும் ஜீரணமாகும். ஹலோ, கொஞ்சமா சாப்பிடுற மாதிரி இருந்தாதான் மிக்சி ரெக்கமெண்டேஷன், நிறைய சாப்பிடுற மாதிரி இருந்தா கிரைண்டர் ரெக்கமெண்டேஷன். சில பேருக்கு மிக்சி பத்தாம். கடைசி பாயிண்ட், எவ்வளவு சாப்பிடணும், யாருக்காவது தெரியுமா? காலையில் எவ்வளவு சாப்பிடணும், மத்தியானம் எவ்வளவு சாப்பிடணும், நைட் எவ்வளவு சாப்பிடணும், யாருக்காவது தெரியுமா? தெரியாது. என்ன பண்றோம், ஒரு டாக்டரை போய் பார்க்கறோம், யாரு? டைட்டீஷியன். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பேப்பர் எடுத்து காலையில் நாலு சப்பாத்தி சாப்பிடுங்க, மத்தியானம் ஒரு கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்க, நைட்டு அஞ்சு இட்லி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி எழுதி வச்சு சாட்டை பார்த்து நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஏங்க, நாலு சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்தாங்களே அந்த டாக்டர் உங்ககிட்ட, நீங்க எல்லா வேலையும் நீங்களே செய்யற ஹவுஸ் ஒய்ஃபா, இல்ல எந்த வேலை வெட்டிக்கு போகாம சும்மா உட்கார்ந்து இருக்க சோம்பேறி ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்டாங்களா? ரெண்டு பேத்துக்கு வேற வேற மாதிரி பசிக்குமா? கூலி வேலை செய்யற ஒருத்தருக்கும் ஒரு பேங்க் மேனேஜருக்கும் ஒரே மாதிரி பசிக்குமா? அதை விடுங்க, ஒரு நாள் கூலி வேலை செய்யற ஒருத்தர் அடுத்த நாள் ஏசி கார்ல டிராவல் பண்றாரு, பசி மாறிடுமா? ஏங்க, நானு இன்னைக்கு நிறைய பேசுறேங்க, நிறைய சாப்பிடுவேனா? நாளைக்கு ஒரு வேளை பேச்சே இல்ல, கொஞ்சமா சாப்பிடுவேனா? சுவிட்சர்லாந்து போனா பசி மாறிடுமா? சென்னையில வேற மாதிரி பசிக்குமா? மழை பெஞ்சா பசி மாறிடுமா? இப்ப சொல்லுங்க, ஜப்பான்காரங்க குள்ளமா இருக்காங்க, சில நாட்டுக்காரங்க ஹைட்டா இருக்காங்களா, அப்ப அளவு மாறுதா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதன் ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடுங்கிறது ஹைட்டு வெயிட்டு வயசு கிளைமேட்டு மழை மூடு ஏசி நான் ஏசி ரூஃப் என்ன போட்டிருக்கு, காங்கிரீட்டா இல்ல சிமெண்ட் சீட்டா இல்ல ஓடா இல்ல கூரை வீடா ரோட்ல வேலையா வீட்டுல வேலையா மூடு, இத்தனை விஷயத்தை பொறுத்து மாறுங்க. அதனால ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு உலகத்துல யாராலையும் ஒழுங்கா சொல்லவே முடியாது. நான் ஒருவேளை டைட்டிஷியன்ல பிஹெச்டி வாங்கியிருந்தாலும் நான் நாளைக்கு மத்தியானம் என்ன சாப்பிடணும்னு எனக்கே சொல்ல முடியாதப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அதனால அந்த சாட்டை எல்லாம் கிழிச்சு குப்பையில போடுங்க, அதெல்லாம் செல்லாது செல்லாது. இன்னொரு காமெடி சொல்றேன், இனிமேல் யாரும் எழுதி வச்சு சாப்பிட மாட்டீங்க, காலையில நாலு சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்து அதை பார்த்து சாப்பிடுறீங்களே, உங்க வீட்டு சப்பாத்தி இவ்வளவு பெருசு இருக்குமா இல்ல இவ்வளவு பெருசு இருக்குமான்னு சாம்பிள் காமிச்சிங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டு சப்பாத்தி குண்டா இருக்குது, ஒன்னு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருதா? ஒரு வீட்டு சப்பாத்தி அப்பள மாதிரி இருக்கா, ஏழு சாப்பிட்டு வயிறு நிறையலையா? அப்போ உங்க வீட்டு சப்பாத்தியோட திக்னஸ் டென்சிட்டி டயாமீட்டர் கொடுக்காம அவர் எப்படி நாலு சப்பாத்தின்னு சொன்னார்? டெக்னிக்கல் ப்ராப்ளம். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, ஒரே காமெடியா இருக்குங்க. மத்தியானம் ஒரு கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களா, உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய கப்பு இருந்து அவர் என்ன பண்ணுவாரு? உங்க வீட்டு கப்பு பாத்திரம் வந்து கப்புடைய டெப்த் சொன்னாரா டைமெண்ட் சொன்னாரா? யோசிச்சு பாருங்க, இது கூட தெரியாத ஒருத்தர் உங்க டாக்டரா? நைட்டு அஞ்சு இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களே, எல்லா வீட்டு இட்லியும் ஒரே சைஸ் இருக்கா? இப்ப புதுசா வந்திருக்கு 14 இட்லி, அந்த இட்லி இந்த இட்லி வந்திருக்கா இல்லையா? அப்ப ஒவ்வொரு இட்லி சைஸ் மாறுதா இல்லையா? அப்ப இது கூட யோசிக்க தெரியாம என்ன படிச்சாங்க? புரிஞ்சுக்கங்க, இப்படி எல்லாம் எழுதி வச்சு யாரும் சாப்பிடவே முடியாது, கிழிச்சு குப்பையில போடுங்க. நான் சொல்ற மாதிரி சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. புரிஞ்சுக்கங்க, எப்ப பசிக்குதோ சாப்பாட்டு பக்கம் போங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆசதீர சாப்பிடுங்க, சரிங்களா? மறுபடியும் ரூல்ஸ், அடுத்த பசி வந்தாதான் சாப்பிடணும். அதனால சாப்பாட்டுக்கு அளவு கிடையாது, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். இது வரைக்கும் சாப்பிடுங்க ஒண்ணு ஆகாது, அளவு அதிகமா சாப்பிட்டா ஒண்ணு ஆகாது. சில பேர் நினைக்கலாம், என்ன தம்பி நிறைய சாப்பிட்டு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றியே, நாலு சப்பாத்தி சாப்பிட வேண்டிய இடத்துல ஏழு சப்பாத்தி சாப்பிட்டா வியாதி தானே வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இங்க பாருங்க, ஒருவேளை எட்டு சப்பாத்தி தப்பு தப்பா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், தைரியமா இருங்க, பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? ஒண்ணு இல்ல, பெரிய சிக்கல்லாம் வராது. அடுத்த பசி ரொம்ப லேட் ஆகும், அவ்வளவுதான். கொஞ்சமா சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த பசி சீக்கிரம் வந்துடும். இங்க பாருங்க, சாப்பாட்டு அளவு முக்கியம் இல்லைங்க. ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஒரு முறை சாப்பிட்டா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஒரே ரூல்ஸ். அடுத்த பசி வர வரைக்கும் சாப்பாட்டு பக்கம் போக கூடாது. இந்த மாதிரி சாப்பிட்டா இனிமேல் அளவே கிடையாது, இதுதான் அளவு. சில பேர் யோசிக்கிறீங்க, இப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அளவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, எக்ஸ்பிரிமெண்ட், சரிங்களா? நீங்க காலையில மத்தியானம் நைட் எவ்வளவு சாப்பிடுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, எக்ஸ்பிரிமெண்ட் நான் சொல்றேன். அந்த மாதிரி செஞ்சு நீங்களே கண்டுபிடிச்சு சாப்பிட்டுக்குங்க, சரிங்களா? அது கொஞ்சம் டைம் ஆகும், அதை சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு கண்டுபிடிக்கணும்னா, நீங்க வீட்டுக்கு போறீங்க இல்லையா, ஒரு நாள் வீட்டுக்கு போகும்பொழுது ஹோட்டல்ல 5 பேக்கெட் பிரியாணி பொட்டல வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு இல்ல, உங்க வீட்டுல நாய் வளர்த்துவீங்க இல்ல, அதுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஒரு பிரியாணி பொட்டலத்தை நாய்க்கு உடச்சு போடுங்க, உங்க வீட்டு நாய் என்ன பண்ணும்? மொத்த பிரியாணியை சாப்பிட்டு வாழாட்டும், இன்னொரு முறை குடுங்க அப்படின்னு கேட்கும். இன்னொரு பாக்கெட்டை உடச்சு போடுங்க, அந்த நாய் அதையும் சாப்பிட்டுருமா? 3வது பிரியாணி பாக்கெட்டை உடச்சு போட்டீங்கன்னா அந்த நாய் என்ன பண்ணும்? பாதி பிரியாணி சாப்பிடும், மீதி பிரியாணியை வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்? 2.5 பாக்கெட் சாப்பிட்டுச்சா, நாய்க்கு வயிறு நிறைஞ்சிருச்சா? நாய்க்கு புரிஞ்சிருச்சு, நாம வயிறு நிறைஞ்சு போச்சு, போதும் அப்படின்னு நாய் முடிவு பண்ணி 1.5 பாக்கெட் பிரியாணியை சாப்பிடாம நடந்து போகுதா? அந்த நாயை நீங்க ஒன்னு பண்ணுங்க, டைகர் இங்க வாப்பா, உன்ன ஒரு பெரிய மனுஷன் 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ 2.5 சாப்பிட்டு நீ வாட்டுக்கு போற, மிச்சம் யார் சாப்பிடுறது, கெட்டு போயிருமில்ல, இங்க வா அப்படின்னு சொல்லி நாயை கூட்டு வந்து வாய்விங்க, 2 பாக்கெட் உடச்சு போட்டு அது வாய் வைக்கும், தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். நான் ஏன் தெரியுமா இந்த கதையை உங்ககிட்ட சொல்றேன்? ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிட்டா வயிறு நிறைய போதுங்கிறது ஒரு நாய்க்கு தெரியுது. நமக்கு டைட்டிஷியன் வேணுமாமா, இனிமேல் கேப்பீங்க டைட்டிஷியன். உங்க வீட்டு பூனைக்கு 5 லிட்டர் பால் பெரிய தட்டுல ஊத்தி வைங்க, உங்க வீட்டு குட்டி பூனை அப்பாடா ஓசல கிடைச்சிருச்சுன்னு எல்லாத்தையும் குடிச்சு வயிறு குடிச்சு செத்தா போகும். பூனை என்ன பண்ணும்? டைம் டைம் 4 வாய் வைக்கும், பக்கத்திலே படுத்து கிடக்குங்க, பால் கெட்டு போயிருங்க. பூனை மதிக்காது, பூனைக்கு பால் தான் பிடிக்கும், இருந்தாலும் வயிறு நிறைஞ்சா பூனை மதிக்கிறது இல்லைங்க. அதை விடுங்க, டிஸ்கவரி சேனல் பார்த்திருக்கீங்களா? ஒரு புலி என்ன பண்ணும்? 100 மான் இருக்கும், மெதுவா பதுங்கி பதுங்கி வந்து ஓடும், மானை பிடிக்கிறக்காக 100 மானும் ஓடும். இந்த புலி என்ன பண்ணும்? ஒரே மானை துரத்தி கடிச்சிடும். நல்லா கேளுங்க, ஒரு மானை பிடிச்ச உடனே 99 மானும் ஓடாது, அதே இடத்துல மேய ஆரம்பிச்சிடும். புலி இங்க ஒரு மானை பிடிச்சிருக்கும், ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு மான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஏன் தெரியுமா? மானுக்கு தெரியும் இந்த புலி ஒரு மானை பிடிச்சிருச்சு, இத சாப்பிடறக்கே 4 மணி நேரம் ஆகும், இதுக்கு மறுபடியும் பசிக்கிறதுக்கு 40 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள 2 நாள் ஆயிரும், கண்டிப்பா நம்மள கொலை பண்ணாதுங்கிற நம்பிக்கையில பக்கத்திலேயே மேய்துங்க. அப்போ எவ்வளவு சாப்பிட்டா வயிறு நிறையும்னு மானுக்கு தெரியுது, ஒரு புலிக்கு தெரியுது, பூனைக்கு தெரியுது, கண்ட நாய்க்கு தெரியுது, மனுஷனுக்கு மட்டும் தெரியல. இதுக்கு மேல எப்படிங்க சொல்ல முடியும்? புரிஞ்சுக்கங்க, சாப்பாட்டுக்கள் அளவெல்லாம் இல்லைங்க. நீங்க சொல்ற கேளுங்க, சாப்பிடும் பொழுது உணவை கவனிச்சால் போதும்னு தோணும். ஹோட்டல்ல போய் ஒரு பொங்கல் வாங்குங்க, எதையும் கவனிக்காம வெறும் பொங்கலை மட்டும் ரசிச்சு சாப்பிடுங்க, 3/4 பொங்கல் சாப்பிட்டோன்ன போதும்னு தோணுங்க. நம்ம என்ன பண்றோம்? சாப்பாட்டை கவனிக்கிறதே இல்லை, அப்ப அளவு தெரியறது இல்ல. நீங்க சாப்பிடும் போது கவனம் வச்சு பாருங்க, போதும் வேண்டாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல எல்லாமே உடம்பு சொல்லிட்டே இருக்குது, உடம்பின் பாசையை யாருமே கேட்கறது இல்ல. இவ்வளவுதாங்க. அதனால சாப்பாடை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது இன்னும் முடியல, இன்னும் 1.5 மணி நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இருக்கு, பாதிதான் முடிஞ்சிருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு போய் சாப்பிடுங்க, சரிங்களா? சாப்பிட்டு வாங்க, ஆச்சரியமா இருக்கும், கண்ணு பளிச்சுன்னு தெரியும். Giri Ayya Publications. People can purchase Hila Bhaskar's DVDs, books and other authors' DVDs, books from Giri Ayya Publications. The public can get benefit of utilizing them. For contact, phone number +91 9629032767. Email giriayyapublications@gmail.com. Website www.giriayyapublications.com. giriayyapublications.com. And people can use this website for online purchase.